శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేతరీ వేదాంతాచార్యమద్యోమే సన్నిధత్తాం సదాహృది జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవం ఉపాస్మహే. రామానుజదయావాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామును మధ్యమాం మస్మదాచార్యపర్యంతాం గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాం భుజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తలితరాణి ప్రణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయేకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుహధ్యానవిభ్రస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాతోహం వ్యామునేయం నమామి తమ్. సెవెంత్ చాప్టర్ 11th శ్లోకం. బలం బలవతాం చాహం బలం బలవతాం చాహం బలం కామరాగ వివర్జితం ధర్మా విరుద్ధో భూతేషు కామోస్మి భరతర్షభ. ఏ చైవ సాత్వికా భావా రాజసాస్తామసాశ్చయే. మత్త ఏవేతి తాన్ విద్ధి నత్వహం తేషు తే మయి. త్రిభిర్గుణమయైర్భావైః ఏభిః సర్వమిదం జగత్. మోహితం నాభిజానాతి మామేభ్యః పరమవ్యయమ్. దైవీహేషా గుణమయీ మమ మాయా దురత్యయా మామేవ యే ప్రపద్యంతే. మాయామేతాం తరంతి తే నమాం దుష్కృతినో మూఢాః. ప్రపద్యంతే నరాధమాః. ఆసురం భావమాశ్రితాః. చతుర్విధా భజంతే మాం. జనాస్కృతినోర్జున. ఆర్తో జిజ్ఞాసురథార్థీ. జ్ఞానీ చ భరతర్షభ. తేషాం జ్ఞానీ నిత్యయుక్తః. తేషాం జ్ఞానీ నిత్యయుక్తః. ఏక భక్తిర్ విశిష్యతే. ప్రియో హి జ్ఞానినో ఇత్యర్థం. అహం సచ మమ ప్రియః. ఉదారా సర్వ ఏవైతే. జ్ఞానీ త్వాత్మైవ మే మతం. ఆశ్రితః సహి యుక్తాత్మా. మామే వానుత్తమాం గతిం. బహూనాం జన్మనాం మంతే. జ్ఞానవాన్ మాం ప్రపద్యతే. వాసుదేవః సర్వమితి. సమహాత్మా సుదుర్లభః. కామైస్తైస్తైర్హిత జ్ఞానాః. ప్రపద్యంతేన్యదేవతాః. తం నియమమాస్థాయ. ప్రకృత్యా నియతా స్వయా. గీతా సంగ్రహం అంటే శ్లోకం పాత్రలా ஆறாவது அத்தியாயத்துக்கு சொன்ன ஞாபகம் எனக்கு. அது ஒருத்தர் பார்த்துட்டு 10வது ஸ்லோகம் கீதார்த்த சங்கிரகத்தில் யோகாபியாச விதிர் யோகி சதுர்தா யோக சாதனம் யோக சித்தஸ்வ யோகஸ்ய பாரம்யம் ஷஷ்ட உச்யதே. பேஜ் 3 அதுவும் அடுத்த சொல்லிடலாம். 6வது சாப்டர்ல யோகாபியாச விதி, யோகி சதுர்தா, நான்கு விதமா இருக்காங்க யோகி, அதை சொன்னார். அப்புறம் யோக சாதனம் அதையும் சொன்னார். யோக சித்திஹீனா என்ன, அப்புறம் ஸ்வ யோகசிய பாரம்யம் ஷஷ்டே உச்சதேன்னு இந்த கடைசி ஸ்லோகத்துல அங்க ஒரு யோகி பதம் போட்டிருக்கார். அவன் யாருன்னு கேட்டா தன்னை உபாசனை செய்பவன். அதனால அவனை அவனை பத்தி எம்பெருமானை பத்தி யோகம் இருக்கும்னு அதனுடைய பாரம்யம்னா ஒரு பரமார்த்தா சிரேஷ்டம், அதை கடைசியா சொன்னார் 6வதுல. இப்ப 11வது அத்தியாயத்துல ஸ்வயாத்யம் பிரகிருத்யாஸ்ய திரோதி சரணாகதி பக்த பேத பிரபுத்தஸ்ய ஸ்ரேஷ்டம் சப்தம உச்சதே. 11வது ஸ்லோகம் கீதா சங்கிரகம். ஸ்வயாத்யம், யாத்தாத்மியம்ன்றது யதாத்ம, அதனுடைய பாவம். யதா ஆத்மனா உள்ளது, உள்ளபடி எப்படி இருக்கோ எக்ஸாக்ட்னு சொல்றமோ அது, தன்னை பற்றிய அந்த ஞானம். அப்ப அந்த ஞானம் ஏன் நமக்கு இன்னும் ஏற்படாம இருக்கு? ஏன்னா நம்மளும் ஞான சுரூபம் தான், நமக்கும் தெரிஞ்ச சக்தி இருக்குன்னா அப்ப ஏன் தெரிஞ்சுக்க முடியல, அது மறைக்கிறது. எது மறைக்கிறதுன்னு கேட்டா பிரகிருத்தியா அஸ்ய திரோதிஹி. பிரகிருத்தியா அஸ்ய திரோதிஹி, பிரகிருத்தின்னு சொன்னா அந்த இடத்துல இன்னொரு தத்துவம், பிரகிருத்தியா இருக்கக்கூடிய தத்துவம், அது மறைக்கிறது நமக்கு. அப்ப எப்படி அல்லது மீள்றதுன்னு கேட்டா சரணாகதி. இந்த சரணாகதி வந்து அங்கி கிடையாது, இது வந்து பக்தி யோகத்துல வந்தால அங்க பிரபத்தின்ற கணக்கு இருக்கு. சரணாகதின்றது சாமான்யமாவும் இருக்கு. சரணாகதின்னு சொன்னா ஒரு லோகத்துல ஒருத்தர் போய் ஒருத்தர் அண்டி இருக்கிறது தான் சரணாகதி. அது மோட்சத்துக்காக பண்ணிச்சு உபாயமா இருக்கு தனியா, இல்ல இந்த மாதிரி நான் இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சரணாகதி பண்ணலாம். அது எம்பெருமான அடையிறது தான் அவனுக்கு, அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம அவனை போய் சரணாகதி பண்றதுதான். அப்புறம் பக்த பேதா, இப்ப பார்த்தோம்னா இப்ப வாசிய ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா, ஆர்த்தக ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி, நாலு விதமா இருக்கா பக்தா. உதாரா சர்வ ஏவேதே, நாலு பேருமே எனக்கு வேண்டியதாக சொல்லாத அவர். சுப்பிரமணியர் நமக்கு ஏதாவது போகணும்னா போய் கேட்கலாம் வேண்டின்னு, தப்பு கிடையாது. என்னை வந்து கேட்டீங்க சந்தோஷப்படுறாரு, வேற எங்கேயும் போகாம என்னை வந்து கேட்க சந்தோஷப்படுறாரு. இருந்தாலும் ஞானி டு ஆத்மையில நேமசம், ஞானி தான் எனக்கு ரொம்ப என்னுடைய ஆத்மா மாதிரின்னு சொல்லப்படுறார். அப்ப பிரபுத்தசிய ஞானி இருக்கானோ அவனுடைய சிரேஷ்டத சொல்லப்படுற சப்தமே உச்சது. இதான் பதினோராவது பத்தியத்துல ஆள வந்தார். ஏழாவது அத்தியத்தினுடைய சாரத்தை சொல்றார் பதினோராவது ஸ்லோகத்துல. ஒரு சாரத்தை சொல்றது நம்ம கஷ்டமான காரியம் இருக்கிறதுலயே. சரி, இப்ப கீதை கருவோம். கீதா பாஷ்யத்துக்கு பேஜ் 250 பதினொன்று வரைக்கும் பார்த்தோம். பலம் பலவதாச்சாகம் காமராக விவர்ஜிதம் தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபான்னு சொன்னார். ஏழாவது அத்தியாயத்தில் அதாவது இனிமேல் ஆறு வரைக்கும் கர்மயோகம் ஞான யோகம், பக்தி யோகத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய கர்மயோகம் ஞான யோகம் மதத்துக்கு சொன்னார். அதுவே எண்டு கிடையாது, மீன்ஸ் தான். அப்போ ஞான யோகம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரம் பண்ண அப்படின்னா பக்தி யோகம் பண்ணுறதுக்கு அவளுக்கு அந்த யோகியத்தை கிடைக்கிறது, யார் பண்ணுறாலும் அவளுக்கு. அப்ப பக்தி யோகம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு மேல எதை குறிச்சு பக்தி யோகம் பண்றது, திருமாவை குறிச்சு. அப்ப அவருடைய சுரூபத்துல சொல்லிட்டு வர்றதுல ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு தன்னை பத்தி உபாசனை எப்படி விதிச்சிருக்கு, இப்ப அது மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கு. பக்தினா என்ன, உபா ஏன்னா உபனிஷத்துல எடுத்து பார்த்தோம்னா பக்தின்ற வார்த்தை அவ்வளோ இல்லை, உபாசனாதான் இருக்கு அதுல. ஞானத்தை பத்தி சொல்லிருக்கு, உபாசனை பத்தி சொல்லிருக்கு, உபாசி இதெல்லாம் சொல்லியிருக்கு, தவிர பக்தின்ற வார்த்தை இல்லை. அப்ப பொதுவா லோகத்துல சில மதங்கள்ல அத்வைத்தத்துல கூட பார்த்தோம்னா பக்தின்றது ஞானத்துக்கு அங்கமா வச்சிருக்கா, ஞானத்துக்கு கீழே இருக்கு பக்தி. பக்தி அஜானத்தை சேர்ந்ததாதான் இருக்கு. ஏன் அவளுக்கு பக்தி அஜானத்தை சேர்ந்ததா இருக்குன்னா, நான் வேற பிரம்மம் வேறன்னு தோன்றப்பதான் பக்தி பண்ண முடியும். நான் தான் பிரம்மம்னா யார் யார்கிட்ட பக்தி பண்றது இப்போ பண்ண முடியாது. அதனால அப்ப பேதம் தெரிஞ்சுட்டு இருக்கு, துவைதம் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதனால அப்ப பக்தியே வந்து அஜானத்துலதான் இருக்கு. அப்போ எப்போ நான் தான் பிரம்மம்ன்ற ஞானம் இப்படியோ பக்திக்கு போப்பே இல்லை, ஞானம் தான் முழுக்க முழுக்க. ஆனால் அந்த சகல பிரம்மத்தை உபாசனை பண்ண உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் இப்போ அவளை அதெல்லாம் ஒத்துக்கா. கர்மயோகம்னா பண்ணால் என்ன ஆகும்னு கேட்டால் அந்த கரணம். இப்போ ஜீவாத்மாக்கு எந்த அழுக்கும் ஒட்டுறதில்லை, இருந்தாலும் அந்த ஜீவாத்மாவை சுற்றி இருக்கக்கூடிய யூனிட் இருக்கு, இந்த ஆத்மா இது மனசு இத்தியாதிகள்லாம் அதில் இருக்கிற அழுக்குனால இந்த ஜீவாத்மா தன்னை தெரிஞ்சுக்க முடியல. இப்போ அது இந்த அளவுக்கு தெரிஞ்சுன்னுட்டு, ஏன்னா எதையுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிக்க முடியாது. ஓ அப்படின்னா நான் வேற இந்த சரீரம் வேற மனசு வேறன்ற ஞானத்தை வச்சுட்டு அவன் முயற்சி பண்ணச்சு, யோகாலாம் பண்ணச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கானது போகிறது. அழுக்கு போக போக இல்லை யோகத்தில் இன்னும் அவனுக்கு நிறைய ஹைட்ஸ் ரீச் பண்ணுறான். அப்போ பண்ணிச்சு ஒரு லெவலில் மொத்த அழுக்கும் போய் அத்வைதமாக இருந்தால் அகம் பிரம்மாஸ்மின்னு ஞானம் ஏற்படுறது. விசிஷ்ட அத்வைதமாக இருந்தால் தன்னுடைய ஞானம் ஏற்பட்டு அதற்கு மேலே அவனுக்கு பக்தி யோகம் பண்ணுறதுக்கு இதுவாக. இப்ப அதனால இப்ப எக்ஸ்பிளைன் பண்றார், உபாசனானாலும் வேதனானாலும் பக்தினாலும் ஒண்ணுதான். பொதுவாக நம்ம வேதனை சொல்றோம், என்ன வேதனை, வேதனைனா ஒரு நெகட்டிவ் மீனிங் இருக்கு. வேதனம்னா அறிதல் அர்த்தம், வேதனா அறிதல். உபாசனா வேதனா பக்தி எல்லாம் ஒரே அர்த்தம்தான். அத்தியர்த்த பிரிய ரூபம் ஸ்துதி சந்தானம் ஏவ உபாசன சப்த வாச்சமிதி நிச்சயத்தைன்னு சொன்னார். இன்ட்ரடக்ஷன்ல இருக்கிறது ததேவ பக்தி இத்தியுச்சது, அதுதான் பக்தி. ஏன்னா இப்போ வெறும் தியானம் சொன்னால் வச்சுக்கோங்க, இந்த தியானம்ன்றது இம்பர்சனலாக இருக்கும். வெறும ட்ரை யோகா சேர்க்கிறதுல பதில் வச்சுக்கோங்களேன், இம்பர்சனல் தியானம் தான் அது. ஒரு கேண்டில் லைட்டை தியானம் பண்ணு, இல்லை ஒரு பூவை தியானம் பண்ணு, இல்லை எத்தையோ இப்படி சொல்லச்சு, அதில் வந்து பக்தியெல்லாம் ஒன்றும் இடமே இல்லைங்க. ஒரு இம்பர்சனலான ஒரு ட்ரையான ஒரு தியானம் அது. அதனால் அப்படி போட்டால் அந்த தியானத்தை விதிக்கலை. அதனால தான் என்ன போட்டிருக்காரு, அத்தியர்த்த பிரிய ரூபம் ஸ்ருதி சந்தானம், ஒரு பிரியத்தோட கூட. அப்போ அதில் ஒரு பாசிட்டிவ் எமோஷன் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்மிருதி சந்தானம் தான் உபாசன சப்தத்தினுடைய அர்த்தம், அதுதான் பக்தி. அதுக்கு லைங்க புராணம் லிங்க புராணத்துல வசனம் எடுத்துக்காட்டு, ஸ்னேகபூர்வ மனத்தியானம் பக்தி இத்யுச்சதே அப்படின்னு சொல்லிட்டு வித்வான் அமிர்தே பவதி வித்வான்ற பதம், அது மாதிரி ஒரு ஒரு பதமாக எடுத்துக்கிறார். எடுத்துட்டு பார்த்தா வேற வேற பதங்களாக இருக்கு, ஞானம் இருக்கு, வேதம் இருக்கு, உபாசனா இருக்கு, பக்தி இருக்குங்கிற எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ட்டு, எல்லாம் ஒண்ணுதான். அப்படி அந்த நான்கு விதமான பக்தர்கள் யாரு அதை சொல்ல போறார். அப்படி சொல்லி வரைச்சே முதல்ல ஆரம்பிக்கிறார். என்னை எப்படி எவ்வளவு சொன்னா என்னை பத்தி தெரியுமோ அதை பத்தி தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார். நான் சொல்ல முடியாது, ஏன்னா அனுபவம் அது ஃபுல்லா பிரம்மன்றது அனுபவம் தான். இருந்தாலும் அவன் அனுபவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாலேஜ் போகணும் நமக்கு, இல்லாட்டி என்ன அனுபவம்னே தெரியாம போயிடும். கதை தெரியாமே படத்தை பார்த்துருக்கோம் வச்சுருந்தோம், அந்த சீன் வந்தால் நமக்கு ஒன்றும் இம்பாக்டே இருக்காது. கதை தெரிஞ்சு பார்த்து தான் ஓ இந்த சீனுக்கு தான் அப்போ போயிடும் நாட்டுக்கு. அதனால கொஞ்சம் ஞானம் முதல்ல போகணும், அப்போதான் அந்த அனுபவம் மனது நமக்கு இருக்கும். அப்ப சொன்னார் என்னை பத்தி என்னன்னு கேட்டா, நான் இல்லாமல் ஜீவிக்க முடியாத ஒரு நிலை, என்னுடைய ஒரு ஸ்மிருதி இல்லாம அவரால் ஜீவிச்சிருக்க முடியாது. நம்மள மாதிரி இல்லை, நம்ம மாதிரி நான் எல்லாரும் சேர்த்துக்கிறேன், என்ன மாதிரி தான் சொன்னோம். அதாவது கூடுக மாதிரி இருந்தா ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது பக்தின்றது. அது இல்லாம சாப்பிடவே முடியாது, உப்பு மாதிரி எது இருந்தாலும் ஓகே சமாளிச்சுக்கலாம், ஆனா உப்பே இல்லை வச்சுக்கொண்டு சாப்பிட முடியும். கேரளாக்கு கஷேத்ராடனம் போனோம், நம்ம ஊர்லாம் பொதுவாக போனால் கஷேத்ராடனத்துக்கு போனால் அது இது கொடுப்பா, தேசாந்தரிகம்னு கோவில் எல்லாம் உண்டு. இப்பெல்லாம் ரொம்ப அதெல்லாம் கொடுக்கறதில்ல, நல்லா வச்சு வைப்பா. 8 மணி ஆனாலும் நிறைய கோவில் நாங்களே வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஏன்னா இப்போலாம் இந்த பிளானிங்லாம் கூகுளில் எல்லாம் உங்களுக்கு அப்படியே நேராக போக வேண்டியதான், என்ன கிடைக்கிறது சாப்பிட வேண்டியதுதான். கேரளா யாத்திரா போச்சு, கொஞ்சம் அப்படியே வெளில சாப்பிடாமல் இருக்கணுன்றதுக்காக சரி கோவில் ஏதாவது கொடுப்பா சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் கொடுத்தா வெறும் சாதம், உப்பு இல்லை ஒன்றும் இல்லை, சாப்பிடவே முடியாது. ரெண்டு வாக கூட அதை போட்டு உண்டை இல்லாம அதை கொடுத்தாது, தெரியல உருண்டை கூட இருக்கலாம், 9 வருஷம் ஆயிடுது. அது என்னன்னா அதில் அது வெந்திருக்காங்க டவுட்டு தான், அது எப்படி பிரம்மா அனுசரிச்சா தெரியல, இதுதான் பிரசாதம் தான். எதுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி பக்தின்றது அந்த அந்த மாதிரி ஒரு இது, பெருமாளை பற்றி ஸ்மிருதின்றது அது இல்லாமல் ஜீவிச்சிருக்க முடியாதுன்னு அவளுடைய ஒரு அது நம்மள மாதிரி இருக்க வாழ்க்கை அது ஓகே இருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு, அது மாதிரி கிடையாதுன்றார். இப்ப அப்படின்னு வரைச்ச தான் யார் அப்படின்னு சொல்லி மத்த பரதரம் நான்யத்து 7வது பத்தியத்துல, அதுக்கு முன்னாடி 6வதுல சொல்லி வந்தார் ரெண்டு பிரகிருதி இருக்கு, அபரா பிரகிருதி பரா பிரகிருத்தின்னு சொன்னார். ரெண்டு விதமான பிரகிருத்தியே, ஒண்ணு வந்து இந்த பூமி ராப்போ நிலோ வாயுன்னு சொல்லக்கூடிய 8 விதமான இத உடைய பிரகிருதி ஒண்ணு, அதை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய ஜீவாத்மா 2வது பிரகிருதி. இது ரெண்டுமே என்னிடமிருந்து உருவாகின்றன. ஜகதஹ பிரபவஹ பலயஸ்ததா அகம் கிருஷ்ணஸ்தேன 6வது பத்தியத்தில் சொன்னார். 7வதுல வரைச்சு மத்த பரதரம் நான்யத்து, என்னை காட்டிலும் உயர்ந்தது எதுவும் கிடையாதுன்னார். சமமாகவும் எதுவும் கிடையாது, உயர்ந்தது கிடையாதுன்னா சமமாக இருக்கலாம்னு கேட்டால் சமமாக எதுவும் கிடையாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எப்படி இருக்கேன். இவ எல்லாத்துலையும் பார்த்தோம்னா சூத்திரே மணிகனா இவ எல்லாம் என்னிடத்துல பிரவத்தமாக இருக்குனர். எப்படி ஒரு த்ரெட் இருக்கு, நம்ம வாங்குற பூ மாதிரி இல்லை, நம்ம வாங்குற பூ அதுவும் எங்களை மாதிரி ஆம்பளா புருஷா இப்போ வாங்கினா வச்சுக்கோங்க, இவ்வளோ தள்ளி தள்ளி தள்ளி கட்டித்தரா, அதுவும் முழத்தை பார்த்தா அப்படி பார்த்துட்டே முக்கா போடுற, அப்போ அதில் ஒன்றுமே தேர்றது இல்லை. நீங்களாம் இப்போ வாங்கினா வந்து இப்போ கேட்டு வாங்க முழத்தை ஒழுங்காக போட இல்லை அடர்த்தியா இல்லை சொல்லுவேன், நாங்களாம் இப்போ வேணுதான் வச்சுக்கோங்க, தள்ளி தள்ளி இருக்கு அப்பனால தெரியுது நூல். ஆனா இது இதை பார்த்தா அப்படி இல்லை, அடர்த்தியா போத்த பூல அந்த ஸ்ட்ரிங்கே தெரியாம இருக்கு இல்லையா. அது மாதிரி சூத்திரே மணிகனா இவ, அது மாதிரி அந்த மணிக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய மாதிரி எம்பெருமான் இருக்கான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கான். இந்த காலத்துல சொல்றது வந்தா ஈஸியா கிராவிட்டி மாதிரி, கிராவிட்டின்ற இன்விசிபிளா இருக்கு, இப்போ கிராவிட்டி மட்டும் இல்லை வச்சுக்கோங்க, மேல உட்காந்துருக்க முடியாது இங்க எல்லா அப்படியே ஃப்ளோட் ஆகி போயிட்டு இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி தெரியாத மாதிரி பிடிச்சி வச்சுருக்காரு எல்லாத்தையும் தன்னிடத்துல. அப்ப அதற்கு மேல சொன்னார் இதெல்லாம் திரவியமா சொன்னார், அடுத்து குணங்களா, அந்த திரவியத்துல ஆஷ்ரிதமா இருக்கக்கூடிய ரசம் எல்லாத்துலயும் சசி சூரியோக பிரபா, அந்த ஒளியா இருக்கேன், வேதங்களுக்கெல்லாம் பிரணவமா இருக்கேன், அப்புறமா ஆகாசத்துக்கு சப்த மாதிரி இருக்கேன், அப்புறம் மேன் பௌருஷம்னா அந்த ஆண்மை, அது மாதிரி அந்த இருக்கேன் ஒரு விரலிதின்னு சொன்னார். புண்ணியோ கந்தகன்னு சொன்னார், புண்ணியோகந்தகெல்லாம் வியாக்கியானம் பண்ணிச்சு சொல்றா, எல்லாமே எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் எல்லாமா இருக்கான்னு சொன்னா கூட நல்ல ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம நினைச்சு பார்க்க முடியும், நல்ல வாசனையா இருந்துட்டுக்கான் தற்பரியம். அது ஏன்னா கரெக்ட் பண்றது நம்ம தான், இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணிச்சு அது கிறிஸ்டின் தான் இருந்தது, கிறிஸ்டினா தான் இருந்தது. இப்பயும் இமாலயத்தில் மக்களாக போனால் அது எப்படி முதல்ல இருந்தோ அதே மாதிரி இருந்துட்டு இருக்கு, நம்ம தான் என்ன பண்றோம் போய் போய் அதை பழ பண்ணியிருந்திருக்கோம். அதனால எல்லாமே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் எம்பெருமானுக்கு இருந்தது. தேஜஸா இருக்கேன், ஜீவனமா இருக்கேன், தபஸா இருக்கேன், எல்லாத்துக்கும் பீஜமா இருக்கேன், புத்தியா இருக்கேன், புத்தினா அந்த ஞானம் பெருசை அந்த ஞானமா இருக்கேன், அப்புறம் தேஜஸா இருக்கேன், தேஜஸ்வினா மகம் தேஜகா, பலமா இருக்கேன் பலவதாம் காமராக விவர்ஜிதம் சொன்னார். ஏன்னா இந்த இடத்துல அதுக்கு கீழே போட்டுட்டார் தர்ம அவிருத்தமா இருக்கன்ற, தர்மத்துக்கு விருத்தமா இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. ஆனா தர்மத்துக்கு அவிருத்தம் விரோதம் இல்லாத வஸ்துக்களை ஆசை இருக்கலாம். அதான் தர்மார்த்த காமபோக்கம் சொல்லச்சு. ஃபர்ஸ்ட் தர்மம், தர்மத்தை அடிப்படையா கொண்ட அர்த்தம், அர்த்த சம்பாதனம். திருப்பி தர்மத்துக்கு உட்பட்ட அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுன்றது அலோடு. ஆனால் அப்படிப்பட்ட ஆசையும் நான் தான், எதுக்கான எல்லாமே நான் தான் சொல்றதுக்காக இந்த மாதிரி உதாரணம் கொடுத்தார். இப்ப 12வது, ஏ செய்வ சாத்விகா பாவாக ராஜசா தாமசாச்சையே மத்த ஏவேத்தி தான் வித்தி நத்வகம் தேஷு தேமயி. இதுனா தாத்திரம் என்ன, மொத்தத்துக்கும் நான் தான் எல்லாமா இருக்கேன்னு தாத்பரியம். எல்லாமா இருக்கேன்னு சொன்னா எல்லாத்திலும் அந்தர்யாமிய, அதாவது எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு தாத்பரியம். எல்லாமே அவரா இருக்காருன்னா இன்னும் சில வேதாந்தம்லாம் இருக்கு. அத்வைத்தமே நிறைய அத்வைத்தம் இருக்கு. அத்வைத்தம் அத்வைத்தமா இல்ல, அத்வைத்தம் சொன்னா தித்தியம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா அப்படிப்பட்ட அத்வைத்தமே அத்வைத்தமா இல்ல. 15-16 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் தாட் இருக்கு அத்வைத்தத்திலேயே. அதுல மாயாவாதம் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. சங்கராச்சாரியருடைய வந்து மாயாவாதம் பேர், மாயாவாத அத்வைத்தம், அதுதான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதை காட்டிலும் இருக்க சுத்த அத்வைத்தம் பேதாபேதவாதின்னு நிறைய பேர் இருக்க. அவள் என்ன சொல்றா, பிரம்மமே பரிணமிக்கிறது. இப்ப கடல் இருக்கு, கடல் இருக்குன்னு சொன்னா அதுல வந்து அலைகள் இருக்கு, அப்புறம் நுரை இருக்கு, அப்புறம் இது ரெண்டுத்திலையும் விலட்சணமா இருக்கக்கூடிய ஜலபாகம் இருக்கு. அது மாதிரி பிரம்மமே எல்லாம மாறுறதுன்னு ஒரு வாதம் இருக்கு. அப்பயும் அத்வைதம் தானே, நம்மளோட தான் சில அத்வைதம் தான், விசிஷ்ட அத்வைதம் தான். ஆனாலும் பேதம் என்ன பேதம்னா, அதுலயும் பிரம்மம் வேற, ஜெகத்து வேற, ஜீவாத்மா வேறதான். இதனால பிரிக்க முடியாம பின்னி பிணைஞ்சிருக்கு. அதனால அத்வைதமே தவிர அப்ரத்யக்ஷ சித்தம், டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்றாங்க. ஆமா, அப்ரத்யக்ஷ சித்தம். அப்ப அப்படி பிரிக்க முடியாம இருந்துருக்கு. இது மாதிரி அத்வைதமா இருக்கு. ஆனா நம்மளோட ஆக்சுவலா பார்த்தா மோர் டெண்டிங் டுவர்ட்ஸ் துவைத்தம் தான். இருந்தாலும் பிரம்மமான ஆத்ம சரீராத்ம பாவம் இருக்கிறதுனால அது அத்வைதம் சித்திக்கிறது. பட் அவளோட தான் அவ அவசர அத்வைதம் கேட்டா பிரம்மமே மாறுறதுன்ற, நம்மளோட பிரம்மம் மாறல, பிரகிருதி தான் மாறுறது. பட் பிரகிருத்தியுடைய மாற்றத்துக்கு காரணமா பிரம்மம் இருக்கு. ஏன்னா அது உள்ளுக்குள்ள இருந்து சத்தையை கொடுக்கறதுனால, அதனாலதான் மாற்றமே உரிய, பிரகிருதி தானா மாறல. அவானு சொல்லானா அந்த பிரகிருத்தியும் பிரம்மத்தை சேர்ந்தது தான், பாற்றும் பாச பிரம்மம் சொல்லி. அப்ப பரிணமிக்கிறதும் பிரம்மமே பரிணமிக்கிறதும் சொல்லி அதுல ப்ராப்ளம் வரும். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய காரியமா இருக்கிற வஸ்துல நிறைய தோஷங்கள் இருக்கு. அப்ப அந்த தோஷங்களை காரணத்துல ஒத்துக்கணும். அன்னைக்கு போனா சொன்ன மாதிரி காயம் என்ன இல்ல, என்ன வாங்கின காயம் இப்படிதான் இருந்தது, நான் ஒன்றும் பண்ணல, நீங்க வாங்கி கொடுத்தத நான் பண்ணேன் இப்படி ஆச்சுன்னு சொன்னா அப்ப என்ன இருந்தது, வாங்கினதே சரியில்ல அர்த்தம். அப்ப காரியத்துல தோஷம் இருந்தா அந்த காரணத்துல இருந்தா நான் தாத்பரியம். அப்ப காரணமா பிரம்மமா இருந்தா பிரம்மத்துக்கும் தோஷம் போயிடும். அதை நம்ம எப்படி வாரணம் பண்றோம்னா, பிரம்மம்தான் காரணமா இருக்கு, பிரம்மம்தான் காரியமா இருக்கு. இருந்தாலும் சுரூபத்தினாலேயும் சுபாவத்தினாலையும் மாற்றத்தை அடையிறது பிரகிருதி மாத்திரம்தான். இது கூட ஃபெசிலிடேட் பண்றது அவ்வளவுதான். பிரம்மமானது என்ன பண்றது, இருந்துட்டு ஃபெசிலிடேட் பண்றதே ஒழிய தான் மாறல. ஆனா அந்த அத்வைதிகள், அந்த அத்வைத மதங்கள்ல பிரம்மமே மாறுறதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இது மாதிரி புரிஞ்சுட்டு கூடாது. இடத்துல எல்லாமே நான் தான் சொல்லச்சே, இப்ப அந்த அத்வைதத்தை சொல்றதுக்கும் சொல்ற மாதிரி இது இப்ப இருக்கு. நான் தான் பூமி, நான் தான் ஆப்ப, எல்லாம் நான் தான் சொல்லச்சு, நான் தான் அந்த பூமியில் இருக்க கந்தம். ஆமா, திருத்திய விதம் இருக்கு. அதனாலதான் அவ இல்ல, எதுவுமே பேசிஸே இல்லாம அந்த மதங்கள்லாம் இல்ல. இங்கே ஒரு பேசிஸ் இருக்கு, ஆனா அவளுக்கு வேண்டிய போஷனை மாத்திரம் ஊதி பெருசாக்கி இதுதான் அப்படின்னு சொல்லிடுற, அப்படி கிடையாது. எல்லாத்தையும் அதாவது சொல்ல ஒரே எல்லாம் ஐக்க கண்டியம். இவ்வளோ வச்சனங்கள் சுற்றியில் இவ்வளோ வாக்கியங்கள் இருந்தாலும் ஒரு சென்ட்ரல் மெசேஜ் இருக்கும், சென்ட்ரல் தீம் இல்லாத எதுவும் நிலைச்சி இருக்காது. சும்மா அப்படி கேட்கப்போன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இங்கே ஒன்று சொல்றது அங்கே ஒன்று சொல்றது அங்கே ஒன்று சொல்றதுன்னா எப்படி ஒரு ஒரு ஒரு இதுவும் சொல்ல முடியும், சொல்ல முடியாது. அதுக்காக நான் ஏதோ ஒரு சென்டர் தீம் வச்சுன்னு வச்சதுலாம் ஓரம் கட்டேன்னு சொன்னால் ஏதோ ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துட்டு அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் அசின்ற வாக்கியங்கள் மட்டும் எடுத்து மகா அது இருக்கிறதே சின்னதெல்லாம் அதை மகா வாக்கியம் ஆக்கி மிச்சம் எல்லாத்தையும் அதுக்கு வேண்டி ஊழிச்சுக்கிறேன்னு சொன்னால் அது வந்து அகடமிக்லி அந்த இதுவாக ஒத்துக்க முடியாது. மாதிரி அனுபவம்னா எல்லாருக்கும் அனுபவம் தான், உங்களுக்கு மட்டும் அனுபவம் இல்லை, எல்லாருக்கும் அனுபவம் தான். அப்போ அனுபவத்து பக்கம் போக முடியாது. பட் ரெகன்சிலேஷன் சொல்லச்சு, எதையும் எதையும் பாதிக்காமல் ரெக்கன்சைல் பண்றதுதான் அக்ரியபிள் இது நாம். அப்படி பாவிச்சு விஷயத்தை என்ன பண்ணாருன்னு கேட்டா சரீராத்ம பாவத்தை வச்சிருந்து அதுக்கு ஸ்ருதி இருக்கு, கடக ஸ்ருதி பேரு, அதுதான் அதெல்லாம் இருக்கு. கடக ஸ்ருதி வாக்கியம்னா என்னன்னா ரெக்கன்சைல் பண்றது, நானா இருக்கேன். அதில் ஆழ்வார் திருவாரூர் தான் சொல்லி கடல் ஞானம் செய்தன்லாம் வரைச்செல்லாம் எல்லாமே எம்பெருமான் தான் இருக்கான்னு தாத்பரியமா இருக்கு. எப்படி இருக்கான்னு கேட்டா அந்தரியாமே எல்லாத்துக்கும் இருந்துட்டுருக்கான். யானை என்ன அறிகள் அது நிறைய இடத்துல அது மாதிரி காட்டுறது எல்லாம் அந்தரியாமையா பகவான் இருந்துட்டு அவன் தான் இருக்கான்னு சொல்ற மாதிரி யாரு. எப்படி சரீரத்துக்கு ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் நேம் ஃபார்ம்லாம் வச்சு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆத்மா பிரிஞ்சு போயிடுச்சுனா அப்புறம் யாரும் மறிக்கவே போறது இல்லை. அது மாதிரி இதுல பிரம்மமானது எல்லாத்துலயும் இருக்கிறதுனால தான் அது அது இருந்துருக்கு. அப்படி அப்ப அது அதான் சொல்றதுல தப்பு இல்லையே, எல்லாமே அதான் சொல்றது தப்பு இல்லையா? அது மாதிரி இங்க போறது ஏ செய்வ சாத்விகா பாவாக. இப்ப மேல சொல்லப்பட்ட சாத்விகமான பாவங்கள், பாவங்கள்னா நிலைகள் வச்சுக்கலாம், எல்லாம் வஸ்துவா வச்சுக்கலாம். ராஜசாக தாமசாச்ச எல்லாம் மத்த ஏவீதி தான் வித்தி, என்னிடமிருந்தே அவைகள் தோன்றுகின்றன. இல்ல என்னிடத்துல எல்லாம் இருக்கு, ஆனா நது அகம் தேசு தேமயி, நான் அவைகள் இல்ல, அவைகள் என்னிடத்துல இருக்கிற என்னிடத்துலதான் தோன்றது. அவைகளை நம்பி இருக்கே ஒழிய நான் அதை நம்பி இல்லை. எம்ப்ளாயிஸ் மாதிரி ஆபீஸ்ல போனா நம்ம நினைச்சுக்கலாம், நான் ஒரு நாள் வராட்டி என்ன வேலை அதை பார்க்கலாம் நினைச்சுருக்கலாம், ஆனா வராட்டியும் வேலை நடந்துதான் இருக்க போறது. கம்பெனி இல்லாட்டிதான் எம்ப்ளாயிக்கு ப்ராப்ளமே தவிர எம்ப்ளாயில கம்பெனிக்கு ப்ராப்ளம் இல்லை, வேலை கிடைக்க போறான். அது மாதிரி ஒரு ஜதி போகியம் போக உபகரணம் போகஸ்தானம். பிரகிருதி வந்து நம்ம சரீரம்னு மொத்தமா ஒன்று பார்த்துட்டோம். சரீரம்னு என்னன்னு கேட்டா சரீரமே ஒரு கங்கலாமரேஷன் தான், ஒரு கூட்டு தான், அமைப்பு. அது போக்யமா இருக்கு, போகஸ்தானமா இருக்கு, போகத்துக்கு உபகரணமாகவும் இருக்கு, போகத்துக்கு உபகரணமாகவும் இருக்கு. ஆத்மாவானது இந்த சரீரத்தில் இருந்துருக்கு. அப்ப போகஸ்தானமா சரீரமான இருந்துருக்கு. போக்தானா ஆத்மா, என்ஜாயர் வந்து ஆத்மா. அப்ப சரீரம் வந்து என்னவா இருக்கு, முதல்ல போகஸ்தானமா இருக்கு. ஆத்மா அப்படி எங்கேயோ போய் ஸ்பேஸ் அப்படி இருந்து என்ஜாய் பண்ண முடியாது, அதுக்குற இடம் ஒன்று இருக்கிறதுக்கு, அதனால இங்க இருந்துருக்கு. போகஸ்தானமா இருந்துருக்கு சரீரம். போக்கியமாவும் இருக்கு. ஏன் போக்கியமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கே தோன்றது. நம்ம கண்ணாடி மாதிரி பாக்குறோம், ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றது இல்லையா? ஒருத்தரை பார்த்து ஒரு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு அதுவும் ஒரு போக்கியம் தானே, தோன்றது எப்பயோ தோன்றது. நீங்க ஒத்துக்கலனாலும் எப்பயோ நம்ம அறியாமே அது தோன்றது சரியா? அப்புறம் என்ன பண்றோம், போக உபகரணமா இருக்கு, எதையோ எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அப்ப கைகள்லாம் கொடுத்துருக்கா இல்லையா, போய் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அப்ப எல்லாம் போக உபகரணம், இந்திரியங்கள்னா போக உபகரணமா இருக்கு. சரீரமே போக்கியமா இருக்கு, சிறிதமே அது எப்பயுமே அது போகஸ்தானமாகவும் இருந்துருக்கு. இப்படி போக்கியத்வேன தேகத்வேன, போக்கியத்வேன சொல்லி தேகத்வேன இந்திரியத்வேன ததேத்துவேன, அதுக்கு காரணம் உபகரணங்களா இருக்கு. அவஸ்திதா அவஸ்திதா ஏ பாவாக, இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் தான் சர்வான் மத்தையே உற்பன்னான், என்னிடமிருந்தே தோன்றுகின்றன, நான் அவைகளை தோற்றுவிக்கிறேன், அதனால தான் அவைகள் தோன்றுகின்றன அர்த்தம். சாங்கியன் மாதிரி பிரகிருத்தியே இவால்வ் ஆகும்னு சொல்லல, நான் தான் அவைகளை தோற்றுவிக்கிறேன். வித்திதே மத் சரீரதையா மையே அவஸ்தா இது, எனக்கு சரீரமாக அவைகள் என்னிடத்தில் இருக்கின்றன. நது அகம் தேஷு ந அகம் கதாச்சிதபி ததாயத்தி, அவைகளில் நான் சார்ந்து இல்லவே இல்லை, என்னிடத்தில் அவைகள் இருக்கே ஒழிய அவைகளில் போய் நான் இருக்கேன்றது கிடையாதுன்னு தத்பரியம். அந்நற்ற ஆத்மாயத்த ஸ்திதிவேபி ஷரீரஸ்ய ஷரீரனே ஆத்மன ஸ்திதவபி உபகாரோ வித்தியதே. மிச்ச இடங்கள் ஆனால் அந்த மாதிரி இருக்கலாம். பெருமாள் வந்து அதுக்கு அர்த்தம் சொல்ற உடனே சரி, அர்த்தத்தை வந்து அப்படியே புரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க, ஒரு குழப்பமா இருக்கும். எல்லாம் எனக்குள்ள இருக்கு, எல்லாம் எனக்குள்ள இருக்கு, எதுக்குள்ளே நான் இல்லைன்னு சொன்னா வச்சுக்கோங்க, என்ன தாத்பரியம் இருக்கு? ஆசிரியர் அதனால டிபெண்டன்ட் ஆன்டன் அர்த்தம். அதான் அர்த்தம் இருக்கு. எல்லாம் என்ன ஆசிரிச்சு இருக்கு, நான் எதையும் ஆசிரிச்சு இல்லைன்னா தாத்பரியம் இருக்கு. அதுக்காக அப்படி போட்டுக்க ஆயத்தன் போட்டுக்கணும், இல்லாட்டி புரிஞ்சுக்க முடியாது. எல்லாத்துக்குள்ள எல்லாம் எனக்குள்ள இருக்கு, நான் எதுக்குள்ளே இல்லைன்னு சொன்னா வச்சுக்கோ புதிரா புரியாத புதிரா. அதனால அப்படி போட்டுட்டார். இப்ப சொன்னார் அதுக்கு அர்த்தம், அதுக்கு அர்த்தத்தை திருப்பி சொல்ல பாருங்க. அந்நேத்திர ஆத்மாயத்த சிதித்வேபி சரீரஸ்த சரீரே ஆத்மக சித்தவப்பி உபகாரோ வித்யதே. மிச்ச இடங்கள்ல எல்லாம் சரீரத்தினால ஒரு டிபெண்டன்சி இருக்கு, ஆத்மாக்கு ஒரு ஃபேவர் இருக்கு, உபகாரமா இருந்துட்டு இருக்கு. ஆனா எனக்கு எந்த விதமானதும் கிடையாது. மமது தைகி என கஷ்டித்து ததாவித உபகார கேவலம் லீலாயுவ பிரயோஜனம் வித்தியத்தா. மிச்ச ஆத்மாக்களுக்கு சரீரம் அப்படிதான் இருக்குன்னு சொன்னா கூட சரீரமானது ஆத்மா நம்பி இருக்கு. பட் நமக்கு கர்மவசத்தினால நமக்கும் ஆத்மா சரீரத்தை நம்பி இருக்குன்னு இருக்கு. இருந்தாலும் இந்த சம்பந்தத்துல சரீரத்தினால ஆத்மாவுக்கு பிரயோஜனம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா என்னோட கேஸ்ல பார்த்தா எனக்கு அவைகள்னால எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா அவாப்த சமஸ்த காமகா. சரி அப்பனா எதுக்கு இருக்கு அப்படி கேள்வி கேட்கலாமா இல்லையா? உபயோகம் இல்லாத வஸ்து யாரும் வச்சுக்க மாட்டாங்க, எதுக்கு வச்சுப்பா? ஏன்னா எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னா யாரும் வச்சுப்பா, யாரும் வச்சுக்க மாட்டா. அதுல இருந்து ஃப்ரீ ஆகுதுன்னு கேட்டா லீலா எவன் போட்டுட்டார். இதுதான் பெரிய வியாக்கியானம் இருக்கு. தயா சதகம் இத்தியாதி ஸ்துதிகள் தான் அதுக்கெல்லாம் பிரமாணமா இருந்திருக்கு. ஒரு கருணையினால சிருஷ்டியை பண்ணிட்டே இருக்க இந்த ஜீவாத்மாக்கெல்லாம் திருப்பி கலைவரத்தை அடைஞ்சு நல்ல சரீரத்தை அடைஞ்சு ஒரு புண்ணிய கத்திக்கு போகட்டும்ன்றதுக்காக தான் சிருஷ்டியே. வேற சிருஷ்டி எதுக்கு கேட்கலாம்? இப்போ உங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்ற அப்ப எது சிருஷ்டி பண்ணுன்னு கேட்டா எனக்காக பண்ணல, அந்த ஜீவாத்மாக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஏதோ ஒண்ணு தேடணும் அதுக்காக இல்லையா? இப்போ ஞானம் எப்படி ஏற்படும்? இப்ப படிக்கலாம் படிக்கலையோ, ஸ்கூல்ல ஒண்ணு கட்டி நாலு வாத்தியார் அப்பாயின் பண்ணி பரீட்சை வச்சு அந்த செட்டப் இல்லாட்டி எப்படி படிக்கிறது? பாதி பேருக்கு போறதுக்கே இஷ்டம் இல்லை. அப்ப போர்ஸுக்குள்ள ஆத்துல அம்மா என்ன பண்ற போல உட்காந்து படிக்க வச்சு எப்படியோ போய் மார்க் வேண்டா தேவையில்லைன்னு ஒரு சிஸ்டம் போனோம். இவன் வந்து அட்லீஸ்ட் லோகத்துக்காகவாவது நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்றதுக்காக. அதனால அந்த மாதிரி வருப்பா சிருஷ்டிய. தனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால. சரியா? திரிபிர் குணமயிர் யோ பாவையி ஏபிகி சர்வமிதம் ஜெகத்து மோகிதம் நாபிஜானாதி மாமேபிய பரமவியம். 13வது. சரி இந்த மாதிரி சொல்றாரு எல்லா இடத்துலயும் இருக்கு அர்ஜுன் கேக்குறாங்க பாவிச்சோம். அப்படின்னா ஏன் உண்மை எல்லாரையும் பார்க்க முடியல இல்லையா? ஏன் உண்மையில உண்மை வந்து எல்லாரையும் பார்க்க முடியல சொல்ற. திரிபிகி குணமயி பாவைகி, மூன்று விதமான குணங்கள் இருக்கு, சத்தம் என்ன ரஜஸ்ல தமஸ் என்ன. அப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சத்தரஜஸ்தமோ குணங்களால கலந்து கட்டி இருக்கு. அவைகள் என்ன பண்றது? இப்ப சர்வவிதம் ஜெகத்து மோகிதம், எல்லாம் மோகிச்சு போயிருக்கு, ஜெகத்து முழுக்க மோகிச்சு போயிருக்கு. எதனால? இந்த குணங்கள்னால. ஏபிஹி குணமயிஹி திரிபிஹி, இதனால. அதனால ந அபிஜானாதி மாம், ந அபிஜானாதி மாம், என்னை யாரும் அறிவதில்லை. என்னென்ன? ஏபியஹ அவ்யயம் பரம், இவைகளை காட்டிலும் அவ்வியமாக மாறாத வஸ்துவாக. பால் தயிர் எல்லாம் இருக்கு, பால் தயிர் இருக்குங்க, அதுல வெண்ணு ஒரு வஸ்து இருக்குன்னு நமக்கு பரம்பரை யாராவது சொன்னா தெரியும். எப்படி தெரிய போறது நமக்கு? ஆக்சிடென்ட் டிஸ்கவரி இருக்கலாம். அந்த பாத்திரத்தை போட்டு ஊர்ல இருந்து அத்தையில வருஷமே தயிர் ஏதாவது கொண்டுருவா கிராமத்துல இருந்து, அப்ப பஸ்ல வசல கொண்டு வச்சிருந்தா அதை போட்டு அது இங்க வரத்துக்குள்ள என்ன ஆகும்? குலுங்கி குலுங்கி அப்ப டிசிட்டு அதோட வெளில வந்துருக்கும் அதுல இருந்து. அப்ப நமக்கு தெரியுது, ஓ பால்ல ஏதோ வருது இல்ல தயிர்ல ஏதோ வருது தெரியுது. அந்த மாதிரி ஆக்சிடென்ட் டிஸ்கவரி தான். இல்லாட்டி நம்ம எங்கேயும் போகாம வாங்கி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு வச்சுக்கோ, இந்த தயிர் சாப்பிட்டுல வெண்ணெய் எடுக்கலாமே ஒருத்தர் சொன்னாதான் ஓ தயிரில் மாறாத ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு தெரியப்படுது. ஏன் தெரியல, தயிரே போக்கியமா இருக்கு. அப்ப தயிருக்குள்ள வெண்ணெனும் இருக்கு, அது இன்னும் ருச்சியா இருக்கு சொன்னாதான் தெரியப்படுது. அதனால அப்படி மாம் ஏபியா பரம் அவ்யயம் ந அபிஜானாதி. ததேவம் சேத்தனா சேத்தனாத்மகம் கிருஷ்ணம் ஜெகத்து மதியம் காலே காலே மத்த ஏவ உற்பத்தியதே மயிச்ச பிரளியதே மையேவ அவஸ்திதம் மச்சரீரபூதம் மதாத்மகம் ச. தது ஏவம், இப்படி சேத்தனா சேத்தனாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணம் ஜெகத்து, இந்த ஜெகத்து முழுக்க சேத்தனமும் அச்சேதனும் கலந்து கட்டி இருக்கு, பிரிக்க முடியாம இருக்கு, சேத்தனமும் அச்சேதனும் கலந்து கட்டி இருக்கு. ஜெகத்து மதியம் காலே காலே, ஒரு ஒரு சமயம் என்ன இருந்தது? மத்தையே உற்பத்தியதே, என்னிடமிருந்து உற்பத்தி ஆகின்றது. மைச்ச பிரளியதே, சுவாமி தேசிகன் சொல்றாரு பிரளயம்னா என்னன்னு கேட்டா பால்ல ஜலத்தை கலக்கிறான், பால்ல ஜலத்தை கலந்துட்டா இது ஜலம் இது பால் சொல்ல முடியாத மாதிரி லயத்தை அடைஞ்சிருக்கு. அப்புறம் அதை காய்ச்சினாதான் ஜலம் போறது இல்லையா, அதுக்கும் ஜலம் போறது இல்ல. அப்ப அது மாதிரி பால்ல எப்படி ஜலம் கலந்து போயிருக்கோ அதான் லயம். அப்ப தன்னுடைய ஜலம் என்ன பண்றது, தன்னுடைய ஐடென்டிட்டி இழந்துடுறது. பால்ல கலக்கிற ஜலம் தனக்கு இருக்கக்கூடிய நியம ஃபார்ம் இழந்துடுறது. அதுதான் அப்படி பிரம்மத்தின் இடத்துல ஜெகத்தானது லயத்தை அடைஞ்சிடுறது. இந்த பால் காய்ச்சறதுன்றது ரொம்ப சாதாரணமான காரியம், கஷ்டமான காரியம் கூட. ஏன்னா நம்ம எப்ப கவனத்தை சிதற விடுறோமோ அப்பதான் தூங்குவோம். அவ்வளவு நாள் அங்கேயே இருப்போம், அவ்வளவு நாள் அங்கேதான் இருப்போம். அப்பதான் போன் வரும், காலிங் பெல் அடிப்பா இல்ல ஏதோ ஒரு இது, அப்ப வெளில போவோம் எனக்கு அப்ப டக்குன்னு பொங்கிடும். அவ்வளவு நேரம் அங்க இருக்க யாருக்கும் தெரியாது, அந்த பொங்க விட்டதான் எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி ஒரு கவிஞன், கவினா யாருன்னு கேட்டா சாதாரணமான விஷயங்களை கூட அசாதாரணமான விஷயங்களை பார்க்க வந்த கவி, கிராந்த திருஷ்டிகின்னு சொல்லுவான். இப்ப பால் பொங்குறதுன்றது என்ன பெரிய சமாச்சாரமா, டெய்லி அடுப்படி நிற்பவர்களுக்கு என்ன பெரிய பிரமாதம், பால் அடுப்பு வச்சா பொங்க போறது. இதெல்லாம் சொல்ல முடியும்னா ஒருத்த சொல்றான், பாலும் ஜலமும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணும்ன்றத காட்டுறதான், ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணும்ன்றத பாலும் ஜலமும் காட்டுறதான். பாலை கறந்து வச்சா வச்சா ரொம்ப திக்கா இருக்கு, சரி கொஞ்சம் போறோம் ஜலம் விட்டாலாம். ஜலம் விட்ட உடனே இது அந்த காலத்து, இது இந்த காலத்து அடுப்பு இல்லை, விறகடுப்புல வச்சுருக்கா வச்சுக்கணும். ஜலம் விட்டனே பால் என்ன பண்ணித்தான், ஃப்ரெண்டு வந்திருக்கான் இல்லையா, பால்னால ஒண்ணுமே இல்லையே, ஒரு கலர் கூட இல்லை அவனுக்கு, ஒரு டேஸ்ட் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு பால் என்ன பண்ணித்தான் தன்னுடைய கலர் டேஸ்ட் ஜலத்தை கொடுத்துதான். ஃப்ரெண்டு ஒன்னா எடுத்தா இப்போ இப்போ வெறுமை இல்லை அடுப்புல வச்சிருக்கா, சூடு அதிகமா இருந்தா சூடு அதிகமான ஜலம் நினைச்சுதான் ஒண்ணுமே நான் இல்லாம இருந்தேன், என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு பேரையும் கொடுத்தான் இதையும் கொடுத்தான், அதனால நான் முதல்ல வந்து இந்த ஹீட்டுக்கு நான் என்ன விடுறேன்ட்டு என்ன பண்ணிட்டு எவாபரேட் ஆக ஆரம்பிச்சது. இப்ப எவாபரேட் ஆக ஆரம்பிச்ச உடனே பால் பார்த்துதான், இவன் நண்பன் போறானே இவன் மட்டும் கஷ்டப்படுதான் நானும் போறேன்னு ஜலத்தை பின்தொடர்ந்து பால் மேல வருதான் அப்படியே தானும் இதாத்துட்டேன். அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல, இந்த காலத்துல இல்ல, ஜலத்தை தெளிப்பா, ஜலத்தை தெளிச்சா திரும்பி பால் ஆகும், திரும்பி கீழே போகும். அப்ப ஃப்ரெண்டு திரும்பி வந்துட்டான்னு தானும் திரும்பி அடங்கறதா. இந்த மாதிரி இந்த பாலும் ஜலமும் இனத்தை காட்டுதுன்னா அப்படிப்பட்ட ஒரு நட்பை காட்டுதுன்னு ஒரு ஒரு கவிஞை எழுதுறான். எதுக்கு இவ்வளவு தூரம் சொன்னதான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு சொன்னதான் தெரியறது இல்ல, என்ன தெரிய போறது இல்ல, அந்த மாதிரி ஒரு கவி சொன்னான். அந்த தேசிகன் சொல்ற எப்படி பால்ல ஜலமானது கலந்து போறதோ, அப்ப அப்ப பாலை பார்த்தா இதுல போய் ஜலம் இருக்குன்னு பழையன கண்ணுக்கு தெரியும், பால்காரன் எப்படி பால் கொடுக்கறோம் நம்ம தெரிஞ்சிடலாம், நீ பால் பயங்கர தண்ணின்னு சொல்லிடுவோம், இருந்தாலும் பொதுவா தெரியாது பால் அப்படி. ஆமா, அதாவது இப்ப சொன்னோம் ஜலத்துல பாலை கலந்த தெரியாதுன்னு சொன்னோம், அந்த மாதிரி இருக்கு, வித்தியாசம் தெரியல. சரி, அப்ப ஏவ மையேவ அவஸ்திதம் மத் சரீரபூதம் மதாத்மகம் ச, எனக்கு சரீரமா இருந்திருந்து என்னை ஆத்மாவாக உடையதா இருந்திருக்கு. இது அகமேவ காரியாவஸ்தாயாம் கரணாவஸ்தாயாம் ச சர்வ சரீரத்தையா சர்வ பிரகார அவஸ்தித, காரியமா இருக்கிறது என்ன காரணமா இருக்கிறது என்ன நான் தான் இருந்திருக்கேன் எப்பயும். ஏன்னா பிரம்மமானது பிரம்மமா எப்பயும் மாற்றமே இல்லாம இருந்திருக்கு, ஆனா பிரகிருத்தியானது காரியாவஸ்தையில விதவிதமான நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு, ஆனா காரணாவஸ்தைக்கு போச்சே ஒண்ணுமே இல்லாம ஒரு உருண்டையா மட்டும் இருக்க போகுது. ஜீவாத்மாவும் காரியாவஸ்தையில ஒரு சரீரத்தை எடுத்து ஒரு பேரு வச்சுட்டு இருக்கான், அதே காரணமா லயத்தை அடைஞ்சு அவன் என்ன பண்ண போறான், கலந்து கட்டின்ட்டு எந்த சரீரமும் இருக்காது, அப்படியே ஒரு ஞானமே இல்லாம மொத்தமா சங்குச்சிதமா ஒரு இது போல இருந்துருப்பான். ஆனா அவனுக்கும் அப்ப டிஸ்டிங்டா ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லவே முடியாது, டிஸ்டிங்டா இருக்கும் ஆனா இருக்குன்னு சொல்ல முடியாத தாற்பயம். எப்பயுமே ஆத்மா வந்து அனாத்மாவோட கலந்து போயிடாது கண்டிப்பா, பட் வேறன்னு சொல்ல தெரியாத அளவுக்கு ஒட்டின் இருக்கும் தாற்பயம். சரியா, அத காரணத்வேன சேஷித்வேன ச ஞானா தசங்கேய கல்யாண குணகணைகீச்ச அகமேவ சர்வைகி பிரகாரைகி பரபரஹ, நான் எப்படி பரமா இருக்கேன்னா காரணத்வேன காரணமா இருக்கிறதுனாலையும் சேஷித்வேன சர்வசேஷியா இருக்கிறதுனாலையும் ச, அது மட்டும் இல்லாம ஞானாதி அசங்கேய கல்யாண குணகணைகீச்ச அகமேவ சர்வைகி பிரகாரைகி பரபரஹ, ஏன்னா சில சமயம் இந்த மாதிரிலாம் விசேஷங்கள் போடணும். ஏன்னா நம்ம நம்ம சம்பிரதாயத்தில் மாத்திரம் நித்திய சூரியர்களுக்கும் பெருமாளுக்கும் சில சாமியங்கள் உண்டு. நித்திய சூரியர்களும் எப்பயும் மாறாமல் இருந்துருக்கா, எப்பயும் அவளுக்கு பிறப்பு கிடையாது, கர்மா கிடையாது. அப்ப கர்ம வசம் இல்லாத பெருமாள் சொன்னா நித்திய சூரியலும் கர்ம வசம் கிடையாது, எப்பயுமே அவள் கர்ம சம்பந்தப்பட்டதே இல்லை. ஆனா என்னன்னு கேட்டா அவளுக்கு சுவாபாவிகமா கிடையாது, அதாவது அவ பராதீனால இருந்துருக்கா. சுவாதீனமா இருக்கிறது பெருமாள் மட்டும்தான். அதனால பாஷ்யக்காரர் ஆரம்பிச்சு சுவாதீன அப்படின்னு அறிவிக்கிற முதல்ல எல்லாமே தனக்கு அதீனமா இருந்துருக்கு. ஆனா நித்திய சூரியல் எப்படி கேட்டா அவள் சுவாதீனம் கிடையாது, பராதீனம் தான். அவளுக்கு இருக்கக்கூடிய சத்தையெல்லாம் கூட பெருமாள் கொடுத்துருந்தான். பட் இருந்தாலும் சில தன்மைகள்லாம் அவளுக்கும் பொருந்தும், சில லட்சணம் வச்சு அவளுக்கு லட்சணம் பொருந்தும், நம்ம தடுக்க முடியாது. அதை அப்போ ஜகத் வியாபாரம் பண்ண முடியாது, சிருஷ்டி பண்ண முடியாது, ஸ்ரீயபதித்துவம் கிடையாது. தவிர மிச்சம் எல்லா பெருமாளுக்கும் சொல்லக்கூடிய குணங்கள்லாம் கூட அவளுக்கும் போய் நிற்கும் சிலதுலாம். ஏன்னா அவளுக்கும் எப்பயுமே அபகத பாப்பம் வந்து சம்பந்தமே கிடையாது அவளுக்கும். அதனால இங்க போட்டுட்டாரு, ஞானாதி அசங்கேய கல்யாண குணகணைச்ச அகமேவ சர்வைஹி பிரகாரி பரதரா, நானே மேலாக இருந்து இருக்கேன். மத்தக அந்நத்து கேனாபி கல்யாண குணகணேன பரத்தரம் நபிக்கதே, அசங்கேயமா இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் யாராலும் கிடையாது, இல்ல தவிர யாரும் கிடையாது. ஏவம் பூதம் மாம் திருப்பியக சாத்விக ராஜச தாமச குணமயேபியக பாவேபியக பரம் மத் அசாதாரணைகி கல்யாண குணகணைகி தத்தத் போக்யதா பிரகாரைகி ச பரம் உத்கிருஷ்டதமம் அவ்யயம் சதா ஏகரூபம் வி சரி. அதாவது இப்படி இருக்கக்கூடிய என்னை திருப்பியா, திருப்பியா அந்த மூன்றுகளை காட்டிலும் எந்த மூணு, சாத்விக ராஜச தாமச குணமயேபியக. இப்ப பிரகிருத்தில கூடிய எல்லா விஷயங்களும் இந்த மூணு குணங்களால மாறி இருக்கு. அவைகளிலிருந்து அவைகள்னது பாவேபியா. இப்ப எல்லாம் நான் தான் சொன்னோம், எல்லா நானா இருந்தாலும் அவைகளை காட்டிலும் நான் வேற, அவைகளை காட்டிலும் நான் மேம்பட்டவன் சொல்றதுக்காக சொல்ல எல்லா பாவேபியா பரம் மற்ற அசாதாரணி, எனக்கே அசாதாரணமா இருக்கக்கூடிய சாதாரணமா இருக்குதுன்னு சொன்னா எல்லா நிறைய இடத்துல இருக்கிறது, அசாதாரணமா இருக்குன்னு சொன்னா ஒரு இடத்துல யூனிக்கா இருக்கிறது. எனக்கே அசாதாரணமா இருக்கக்கூடிய கல்யாண குணகணங்களால தத்தத் போக்ய போக்யதா பிரகாரைகி, அந்த போக்யமான வஸ்துக்களிடமிருந்து ச பரம் உத்கிருஷ்டதமம் அவ்யயம் மாறாமல் சதா ஏகரூபம் எப்பயும் ஒரே ரூபத்தோடு அபி தைகி ஏவ திரிகி குணமயி நிகீன தரைகி க்ஷண வித்வம்சிதிகி பூர்வ கர்மானுகுண தேகேந்திரிய போக்யத்வேன அவஸ்தைஹி பதார்த்தைஹி மோஹிதம். இப்ப அவைகளாலேயே கலந்து கட்டி இருக்கக்கூடிய இல்ல அவைகளால் மோகிச்சு இருக்கக்கூடிய இந்த ஜகத்திற்கே தேவ திரியங் மனுஷ்ய ஸ்தாவராத்மனா அவஸ்தம் இதம் ஜெகத்து நாபிஜானாதி. எப்பயுமே ஜெகத்துக்கு தெரிய போறது இல்லை, இல்ல ஜெகத்துனா அந்த இல்ல சேத்தனும் இருக்கக்கூடிய ஜெகத்னு அர்த்தம். அந்த சேதன் எப்படி இருக்கான்னு கேட்டா, தான் எடுத்திருந்த இதுவே தானும் நினைச்சிட்டு இருக்கான். என்ன சரீரம் எடுத்து எல்லாம் எல்லா ஜீவராசிகளும் அபினிவேசம் உண்டு, மனுஷனுக்கு மட்டும்தான் இல்ல, எந்த ஒரு ஜீவராசிக்குமே தன்னை காப்பாத்திக்கணும்ன்ற எண்ணம் உண்டு. அது எறும்புலேருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம், ஒரு ஆபத்து தான் எல்லாம் ஓடுறது, எல்லாம் ஓட தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு. ஏன்னா அந்த சரீரம் தான் தான் நினைச்சிட்டு தன்னை எண்ணம் அதுக்கு இருக்கு. அப்போ அது என்ன இருக்கு கேட்டா, இந்த இந்த குணமயி இருக்கக்கூடிய உலகத்தர கலந்து கட்டி இருந்துட்டு அஞ்ஞானத்தினால என்னை அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றன அப்படின்னு சாதிச்சார். கதம் ஸ்வதையேவ அனவதிக்க அதிசயானந்தே நித்திய சதா ஏகரூபே லௌகிக வஸ்து போக்யதா பிரகாரி உத்கிருஷ்டமே தொயி சிதே அபி. இல்லையா, இப்போ ஒரு விஷயத்தை பார்த்தாலே அதுல விடப்பட வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்கும், நித்தியமா இருக்கிற வஸ்துன்னு ஒன்று, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லது கெட்டது கலந்துருந்தா சாமானிய எல்லாருக்கும் ஞானம் தோணலாம், இதுதான் எடுத்துக்க வேண்டியது இதை விட வேண்டியதுன்னு தோணலாம். கதம் ஸ்வதையேவ அனவதிக்க அதிசயானந்தே நித்திய சதா ஏகரூபே லௌகிக வஸ்து போக்யதா பிரகாரி உத்கிருஷ்டமே, அப்படி அவைகளை காட்டில வேற கூடிய உன்னை அத்தியந்த நிகீனேஷு குணமயேஷு அஸ்திரேஷு பாவேஷு சர்வசிய போக்திருவர்க்கிய போக்யத்வ புக்தி உபஜாயத்தை இத்தியத்ராக. எப்படி மிச்ச விஷயங்கள்லாம் பார்த்தா அவைகள் போக்யமா தெரியுது, நீதான் போக்யமா இருக்க, நீ போக்யமா இருக்குச்சு, உன்னை தவிர உன்னை காட்டில வேற இருக்கக்கூடிய இந்த லோக விஷயங்கள்ல எப்படி போக்யதா புத்தி, போக்யதா புத்தினா இது எனக்கு போக்யம் அப்படின்னு இருக்கணும். அதெல்லாம் வைராகியம் ஏற்படுறதுக்கு அந்த மாதிரி ஸ்துதியெல்லாம் இருக்கு. ஷோனி கொண்டு சதாம்ச பாலன கலான்னு சொல்லிச்சு வைராகிய பஞ்சத்தை சொல்றார். அதுக்கு முன்னாடி பஜகோவிந்தத்துல மா குரு தனஜன யோகன கர்மம்லாம் அங்க சுக்கராச்சாரியர் எழுதியிருக்கார். அந்த மாதிரிலாம் எதுக்கு எழுதினா, இதெல்லாம் அழியக்கூடிய வஸ்துக்கள், இதுல அழியாம இருக்கக்கூடிய வஸ்து பிரம்மம் மாத்திரம்தான் சொல்றதுக்காக. அப்படி போக்யத்துவ புத்தி எப்படி எல்லாருக்கும் இருக்கு, இத்தனை விஷயங்கள்ல ஒன்ன தெரிஞ்சுக்காம இந்த விஷயம்லாம் உன்ன மூடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவைகள் தான், அவைகளே மட்டுமே போக்கியமா பாக்குற புத்தி எப்படி வந்ததுன்னு கேட்டா, தெய்வி சேஷா குணமயி மமமாயா துரத்தையான்னு போட்டுட்டாரு. தெய்வினா டிவைன், தேவனால திவு அப்படின்னு ஒரு தாத்திரம் வருது. பூமி சம்பந்தம் இல்லாதது தெய்வம், மேலேந்து வருதுன்னு சொல்லப்போனோம். அதனாலதான் தெய்வமே எல்லாம் மேல பாக்கிறதுக்கு காரணம் இல்லைனா பூமி சம்பந்தம் கிடையாது. எல்லாமே தெய்வம்னா இன்னொன்று அர்த்தமும் உண்டு, தெய்வம்னா ஃபேட்னு அர்த்தமும் உண்டு. நம்ம முறையில சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வரத்த கூலித்தரும்னு பொருள் எழுதியிருக்க. என்ன சித்தியத்தி அதே அர்த்தம் தான், புருஷகாரம் தெய்வம் கீழ் பத்திரது வரும். ஸ்லோகம் மனப்பாடம் வரல, ஞாபகம் வரல, இதே அர்த்தம் தான் கிட்டத்தட்ட. அங்க அர்த்தம் தெய்வத்தால மட்டும் நடக்காது, புருஷகாரம் தேவைன்னு அந்த தாத்பரியம். அந்த இடத்துல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப சொல்ல போறதுக்கு இந்த குறள்ல என்ன அர்த்தம்னா, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த குளித்தரும். என்ன அர்த்தம் இருக்கு, தெய்வத்தால் ஆகாது, தெய்வத்தால் தெய்வம்னா நம்ம என்ன கடவுள் நினைக்கின்றோம், கடவுளாலேயே முடியாதுன்னு சொன்னா கூட முயற்சி பண்ணா ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும்னு அர்த்தம் பண்ணோம்னா கண்டிப்பா முடியாது. தொய் பிரவர்த்தே மமக்கும் பிரியாதை, தொய்ய பிரவர்த்தே மமக்கும் பிரியாதுன்னு சொல்லியிருக்காரு. தொய் அப்பிரவர்த்தே மமக்கும் பிரியாதுன்னு சொல்லிருக்காரு. அப்ப எதுக்கு ரிகன்சல் பண்ண முடியாது, அவர் நோன்னு கை தூக்கி போட்டாச்சுன்னா போட்டதான் திருப்பி எடுக்க முடியாது. அவ முயற்சியை பண்ண வைக்கலன்னா அப்படி இல்லை. இந்த இடத்துல தெய்வம்னா விதி, இந்த இடத்துல தெய்வம்னா விதி, இந்த இடத்துல இந்த ஜோசகர சொல்றாங்க என்ன சொல்றாரு, விதி பிரகாரம் கிடையாது, தெய்வ பலம் இருந்தா நடக்கும் சொல்லுவா அவள். அதான் ரைடர் ஒன்னு போடுவா, யாருமே முடியவே முடியும் சொல்ல மாட்டாள். அவளுக்கும் தெரியும் விதி பிரகாரம் பார்த்தா கட்டத்தை வச்சு பார்க்கச்சே இந்த ஜாதகத்துக்கு இந்த பலன் கிடையாது, ஆனாலும் தெய்வ பலம் இருந்தா நடக்கும். ஏன்னா அது முயற்சி, எல்லாத்துக்கும் பலிக்குமா தெரியாது, ஆனா சில விஷயங்கள் பலிக்கிறது. தெரிவியிலே காலே இல்லைன்றா, இந்த முட்டிக்கு ஒண்ணுமே இல்லைன்றா, ஆனா ஆர்டிபிஷியலுக்கு வச்சு ஒலிம்பிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா இல்லையா, எப்படி வாங்கினா? அவனுக்கு பிறந்த விதி விதி பிரகாரம் ரெண்டு கால் தான் பிறந்திருக்கான். அவனை பார்த்தா இவன் எப்படி ஓட முடியும், ஓடவே முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா முயற்சி பண்ணி அந்த ஆர்டிபிஷியல் லெக் போட்டுட்டு அந்த பேரா ஒலிம்பிக்ஸ்ல போய் பிரைஸ் வாங்கினா இல்லையா? அப்ப முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரம் தருதே, அதுதான் அதுக்கு தாத்பரியம். அதுக்காக எல்லாத்தையும் மாதிரி சொல்ல முடியாது, அது எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணா அதெல்லாம் மாறும்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த இடத்துல என்னன்னா, தெய்வம்னா டிவைன் அர்த்தம், கேஷா குணமயி மம மாயா துரத்தியா. இந்த மாயை இருக்கே குணமயி, இந்த மூன்று விதமான குணங்களோட கூடிய இந்த மாயை இருக்கே, துரத்தையா அத்தியா ஐனு தாது அயனம்னா சொல்லும்போது மூமெண்ட் கடக்க முடியும் அர்த்தம். ஐ தட்சிணாயனம் உத்தராயணம் அயனம்னா மூமெண்ட், அத்தியான கடக்க முடியும், துர் அத்தியான கடக்க முடியாது. என்னுடைய இந்த மாயை இருக்கு, மூன்று குணங்களுடைய மாயை இருக்கு, இதை கடக்கவே முடியாது. இப்ப இந்த இடத்துல பெருசா எக்ஸ்பிளைன் பண்றாரு மாயான என்ன. இப்போ ஏன்னா மாயா சொன்னா சில பேருக்கு சாதகமா இருக்குன்னு இப்ப பார்த்தா, மம்ம மாயா துரத்தியா நல்லா அத்வைத்தமிக தோன்றதே என்னுடைய சொல்லிட்டாரு மாயினால என்ன இருக்கு ஜெகத்து இப்படி இருக்கு. அப்ப ஞானம் ஏற்பட்டா மாயை போயிடும்னா அந்த மாயா இங்க கிடையாது, ஏன்னா அப்படி ஒரு மாயை இருக்கவே முடியாது. இன்னொன்னு மம மாயான்னு போட்டுனதுனால என்னுடைய மாயன்னு அத்வைத்தத்துல சொல்ல முடியாது, என்னுடைய ஆரம்பத்தில் அத்வைத்தம் போயிடுச்சு, மமானே போயிடுச்சு, பார்த்தீங்களா மமானே அத்வைத்தம் போயிடுச்சு. என்னுடைய அதுல என்ன இதுல காமெடி என்னன்னா, நிறைய பேர் மாதிரி இப்ப லெக்சர் கொடுத்துட்டு இருக்கா, நம்ம லேட்டஸ்ட் தான் வந்திருக்கோம், அதுல இந்த அத்வைத்த லெக்சர் கூட நிறைய பேர் இருக்கா. அவாவா அங்க போய் எச்சோ கேட்டுட்டு என்னமோ அத்வைத சாஸ்திரத்தை கரைச்சி குடிச்ச மாதிரி வந்து எங்க அத்வைத்தத்துல எங்க அத்வைத்தத்துல பேசிட்டு இருக்கா. அது என்னமோ உங்க அத்வைத்தம், உங்க அத்வைத்தம் சொல்லி அத்வைத்தம் போச்சு, எங்க அத்வைத்தம்னா உங்க அத்வைதம். அதுல ஒரு மாமி பொண்ணு கேக்குறா, ஏதோ இந்த ஆனந்தா லெக்சர் அட்டன் பண்ணிட்டு எங்க அத்வைத்தத்தை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, என்னது பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா உங்களுக்கு மாதிரிலாம் இருக்கா, இதுலதான் பெருமை அவளுக்கு. என்ன இதுல பெருமை வேண்டிய இருக்கு, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தியான்னு ஒத்துக்கல, அதை எங்ககிட்ட ஒன்லைன் டேக்லாம் இருக்கு, அந்த மாதிரி உங்க விசிட்டாத்தியத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா இப்ப இல்லாம அத்வைத்தமே போயிருக்கு. அத்வைத ஞானம் வராம என்ன அத்வைதம் நின்றுக்கா தெரியல எனக்கு. இப்படிலாம் லோகத்துல அதுக்காக மாயான மத என்ன புரிஞ்சுக்கணும். இதுக்குதான் ஞானத்தை சும்மா கொடுக்கூடாது, மாதிரிலாம் கொடுத்தா இந்த மாதிரி வேலை ஆரம்பிச்சிருவாரு. ஒரு பாவம் எங்கடோ லேடி வந்து படிக்கணும் இது ஆரம்பிச்சு அப்புறம் விட்டு போயிருந்த வேற விஷயம். அவாத்து பார்த்துல என்னமோ ஒரு இந்த ஏதோ ஆனந்தா சுவாமியினுடைய சிஷ்ய ஒரு லேடி ஏதோ ஆனந்தா யாரும் தெரியல என்னத்தை கேட்டதில்ல. இந்த இவ இந்த லேடி கிட்ட வந்து என்ன நீங்க எல்லாம் விசுவாசம் படிச்சுட்டு கேள்வி கம் டு அத்வைதா அது இதுன்னு நீங்க தான் அத்வைதத்தை படிக்கிறதுக்கு போட்டு ஒரே டார்ச்சர். இப்ப பாவம் என்கிட்ட வந்து ஒரு நாள் ரொம்ப மாதிரி பண்றா சார் எங்காத்து பதிலக்காத மாமி இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு எங் அத்வைதத்தை நான் சொன்ன ஒரே கேள்வி கேளுங்கோ. உங்களுக்கு அத்வைத ஞானம் அடைஞ்சு நீங்க பேசுறீங்களா இல்ல அத்வைத ஞானம் அடையாம பேசுறீங்களும் கேளுங்கன்னு. அப்ப கேடலாம் தெரியல இவால என்கிட்ட வரணும் எடுத்துட்டு. ஏன்னா அத்வைத ஞானம் அடைஞ்சாச்சுன்னா யாரும் தெரியக்கூடாது அகம் பிரம்மாசன் உட்காந்துக்க வேண்டியதுதான். இது மாதிரிலாம் வந்து டபுள் பண்ணிட்டு இருக்கா எதுவும் பேசக்கூடாது ரொம்ப உட்காந்துக்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம இதெல்லாம் கிளம்பியிருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் மாயானா அவ சொல்ற மாயா இல்லை. மாயான்றது சக்தி, நிரதிசயமான சக்தி, ஈஸ்வருடைய சக்தி. அதுக்கு நிறைய வியாக்கியானம் பண்ண போற. மம ஏஷா குணமயி சத்தரஜஸ்தமோமயி மாயா. எப்படிப்பட்டது மாயா அது? சத்தரஜஸ்தமோமயி மாயான்னு கொண்ட பிரகிருதி தான் மாயானாலே ஒரு அதிசயம் லோக விசித்திரம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றோம். புரிஞ்சுக்க முடியாம இருக்கிறது தான் மாயை. லோகத்திலே பார்த்தோம்னா சிருஷ்டிய ரொம்ப விசித்திரமா இருக்க சிருஷ்டி எங்கேயுமே ஒரே மாதிரி இல்லை. ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பாக்குறோம் விபரீதமா இருக்கிற விஷயத்துல பார்த்த ஒரு ஒரு ஜந்து முட்டைய தன்னோட வயத்துக்குள்ள வச்சிருந்துருக்கு, இன்னொரு ஜந்து முட்டைய வயத்துக்கு வெளில வச்சிருந்துருக்கு உடம்பு வெளில. இப்படிலாம் எவ்வளவு அதிசயங்கள் இருக்கு பாருங்க இல்லையா. இந்த இதுவே எடுத்துப்போம் சிருஷ்டி பிறக்கிறது எடுத்துப்போம். ஒரு ஒரு ஜந்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு பிறப்பு இதுவே. அதுதான் வந்து புரிஞ்சுக்கூடிய சக்தியை தவிர அது சத்தஜ சமமயமா இருக்கக்கூடிய மாயா. எஸ்மாது தெய்வி தேவேன கிரீடா பிரவருத்தேன மயா ஏவ நிர்மிதா தஸ்மா சர்வை துரத்தியா துரதிக்கமா. நான் தான் அந்த ரூல் செட் பண்றேன். தேவேன கிரீடா பிரவருத்தேன விளையாட்டுக்காக மயா ஏவ நிர்மிதா என்னாலேயே நிர்மாணம் செய்யப்பட்டதாக இருக்கிறது. அதனால் எல்லாராலையும் என்ன பண்றது தடுக்க எல்லாரும் கடக்க முடியாம இருக்கு. ஹைஜம்ப் பண்றா ஹைஜம்ப் பண்ணா தெரியும் உங்களுக்கு. ஹைஜம்ப் போஸ்ட மேல தூக்கி வச்சிருக்காரு இப்போ யாரும் தாண்ட முடியாத மாதிரி. யார் வச்சிருக்கா? நான் தான் வச்சிருக்கேன்றது. கீழே வச்சாலும் தாண்டி போயிடல ஈஸியா. ஆனா தாண்ட முடியாத மாதிரி நான் தான் மேல வச்சிருக்கேன்றது இப்போ என்னாலேயே நிர்மாணம் பண்ணப்பட்டது. அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அசியாக மாயா சப்த வாட்சியத்துவம் ஆசுர ராட்சச அஸ்திராதீனாம் இவ விசித்திர காரியகரத்திலே யதாச்ச ததோ பகவதா தச்ச ரக்ஷார்த்தம் சக்கரம் உத்தமம் ஆஜகாம சமாஜ்ஞப்தம் ஜுவாலாமாலி சுதர்சனம் தேன மாயா சஹசிரம் தத் சம்பரஸ்யாசு காமினா பாலஸ்ய ரக்ஷதா தேகம் ஐகைகாம்சியன சூதிதம். விஷ்ணு புராணத்துல பிரஹலாத ரக்ஷா சரித்திரத்துல வருது. பிரஹலாதனை காப்பாற்ற போச்சு என்ன பண்றான் ஜுவாலாமலி சுதர்சனம். சுதர்சன என்ன பண்ணு கேட்டா மாயா சகசிரம் தத் சம்பரஸ்ய சம்பரன் தான் சம்பரன் என்ன பண்ணா ஆசுகாமினா வேகமா மாயா சகசிரம் ஆயிரக்கணக்கான ஏதோ அஸ்திரத்தை விட்டு எறியுதான். அப்ப மாயா சகசிரம்னு பதம் இருக்கு எங்க விஷ்ணு புராணத்துல. மாயா இப்ப நீங்களாம் சொல்ற மாதிரி மாயின்றது ஒரு மித்யா இல்லாத வஸ்து இருக்கிற மாதிரி பாசிக்கிறது ஆக்சுவலா இல்ல. இப்பெல்லாம் சொன்னேன்னா சக்கர தகவலாறு விட்டு இந்த 1000 அஸ்தங்களையும் அடிச்சார்னு இருக்கு இப்போ இல்லையா. இப்ப மாயா இல்லுசரியா இருந்தா ஞானத்துக்கு தான் விஷயமாகுமே தவிர அடிக்கிறதுக்கு விஷயமாகாது. பாம்ப கயத்தை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறான்னா கயத்தை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறான் இருட்டில் எதையோ பார்த்து அது பாம்பு இல்லைன்றது அடிச்சு பார்த்தா தெரிஞ்சுக்க போறான். திருப்பி வெளிச்சம் வந்துட்டு அடிச்சு பார்த்து தெரிஞ்சா கூட திருப்பி எதை அப்போ அடிக்க போறது இல்லையே ஒன்றும் பிரவிற்த்தி இல்லையே. அது பாம்பு இல்லைன்றது ஞானத்துக்கு விஷயமா இருந்த தவிர அடிக்கிறதுக்கு பிரவிற்த்தி இருப்பதில்ல. அப்ப இது மாதிரி இங்க வந்து இவன் விட்டதெல்லாம் வெறும் மாயினா இதுவும் சரியா அனுப்பிச்சான்னா இதுக்கு போய் அடிப்பானே சுதர்சனாவர் இல்லையா. ஆஜகாம ரக்ஷார்த்தம் சக்கரம் உத்தமம் அங்க சக்கரம் வந்தது காப்பாத்துறதுக்காக. பகவான் என்ன பண்ண சக்கரத்தை வந்தான்னு வச்சுக்கோ. இப்ப மாயா சகஸ்திரம் ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி அம்சம்னா அவனுக்கு இருக்க சக்தி அது அந்த ஆசுர சக்தி அது. he was capable to send across so many weapons oru oru quick kshana nerathila andha mari adu extreme vandha vandha tha andha maya shatva thavara illusory kedaiyadu maya shatva vachyatham asura rakshasa astradinam iva appa asuragalum rakshasalum ariyakudiya astrangal maadhiri munadi irukku adhai thiri repeat pandra ஆசுர ராட்சச அஸ்திராதீனாம் இவர் அவளால பிரயோகப்படுத்தப்பட்ட அஸ்திரங்கள் மாதிரி அப்படி நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல வந்ததுன்னு சொல்ல போனோம். அது மாதிரி இப்ப மாயா அதுதான் மாயான்னு அர்த்தமே தவிர இல்லுசின்னு அர்த்தம் கிடையாதுங்க. அத மாயா சப்த நித்யார்த்த வாசி, அதனால மாயா சப்தமானது நித்யார்த்தம் கிடையாது, அல்டிமேட் நெகட்டபிள்லாம் கிடையாது. மாயான்னு அது மாதிரி கிடையாது. ஐந்திரஜாலிகாதிஷு அப்படி கேனச்சிது மந்திரௌஷாதினா நித்யார்த்த விஷயாயாக பாரமார்த்திக்காய புத்தேக உற்பாதகத்தின மாயாவி இது பிரயோக. உலகத்துல மாயாவின்னு பேர் சென்று காரணம் மாயாவி மந்திரி மந்திரஜாலம் பண்றான் எல்லாம் ஏதோ தெளிக்கிறான் வந்தது போச்சுன்னா கூட அந்த அவனோட சக்தியை தான் அங்க மாயான்னு சொல்றது வர அங்க காணாம போன வச்சு சொல்றது இல்ல. அந்த சக்தி அவனுக்கு இருக்கா இல்லையா, எத்தையோ பண்ணி பண்றானா இல்லையா, அப்ப இருந்தது மாதிரி பாதிக்கிறதா இல்லையா, அதுக்குதான் அந்த சக்திக்கு தான் மாயான்னு பேரே ஒழிய அவன் பண்ணின வஸ்து இருக்கா இல்லையான்னு அதுக்கு மாயா கிடையாது. ததா ததா மந்த்ரோஷாதிகி ஏவ தத்திர மாயா, அந்த மந்திரமோ அந்த ஔஷதி அந்த மருந்தோ அந்த சக்திக்கு தான் மாயான்னு பேரே ஒழிய சர்வ என்னமா உற்பாத உண்டாக்கப்படுதுன்னு அர்த்தம். உற்பாதகத்தின புத்தேகே உற்பாதகத்தின புத்தியில அதை உண்டு பண்றதுனால மாயாவின்னு பிரயோகமா இருக்கு. அந்த ஞானம் போய் கிடையாது, அவன் உண்டாக்கின ஞானம் ஏற்பட்டதா இல்லையா, விஷயம் வேணா போட்டோம். ததா மந்திரோஷாதி ஏவ தத்ரச்ச மாயா சர்வ பிரயோகேஷு அனுகதத்த ஏகத்தேவ சித்தார்த்தத்வாத், எல்லா அர்த்தத்திலையும் ஒரே அர்த்தத்தை ஒன்றுதான் பிரயோகமானது இருந்துருக்கு. தத்ர நித்யார்த்தேஷு மாயா சத்த பிரயோக மாயா காரிய புத்தி விஷயத்தின ஔபச்சாரிக்க. அப்ப எப்படி பிரயோகம்னா மாயினால ஏற்பட்டது அந்த காரியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மாயா சப்தம், இதெல்லாம் மாயை அப்படின்னா அந்த சக்தியினால் ஏற்பட்ட வஸ்துக்கு மாயின்னு பெயர். எப்படி புரிஞ்சுக்கிறது, மஞ்சாகா க்ரோஷந்தி அப்படின்னு ஒன்று இருக்கு. மஞ்சாகா க்ரோஷந்தின்னா தொட்டில்லாம் அழகுது அப்படின்னு அர்த்தம். தொட்டில்லாம் அழகுது இல்லை கட்டில்லாம் அழகுதுன்னு அர்த்தம். தொட்டிலோ கட்டிலோ அழகாது, அது இருக்க குழந்தை அழகுதுன்னு அர்த்தம். அப்போ கவனின்னு அர்த்தம். அப்போ அந்த நம்ம என்ன பண்ணுறோம், மஞ்சாகான்ற பதத்தினால கட்டிலையோ தொட்டிலையோ எடுத்துக்கல, அதை விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய குழந்தைய எடுத்துக்கிற மாதிரி. அப்போ எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி மாயா சப்த பிரயோகம் இருக்கோ அங்கே அந்த சப்தத்தை அந்த சக்தியை விட்டுட்டு அந்த ப்ராடக்டையும் எடுத்துருக்கோம் மாயான்னு வந்தான். மாயா சப்த பிரயோக மாயா காரிய புத்தி விஷயத்துலேன இது மாயினால் உண்டானதுன்னு சொன்னால் அப்போ அந்த பிரகிருத்தியினுடைய விசித்திரமான தோற்றங்களுக்கு மாயின்னு ஆயிரத்திப்போம். என்ன இப்ப சக்தியை தான் மாயான்னு சொன்னா சரியா, சக்தியே மாயான்னு சொன்னா இப்ப சக்தியினால உண்டாக்கப்பட்ட வஸ்துக்கள் இருக்கா இல்லையா, அவைகளுக்கு மாயினே பேர். அதான் உதாரணம் மஞ்சாகா க்ரோஷந்தின்னு சொன்னச்சு, அதை மட்டும் எடுத்துக்காம அதுல இருக்கிற குழந்தையே நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இந்த இடத்துல மாயாக்கு அதனால உண்டாக்கப்பட்ட வஸ்துக்கள்னு அர்த்தமா இருக்கு. ஏன்னா அதுதான் மறைக்கிறது, சக்தினா அப்படி பிரமிக்கிற சக்தி இல்லை, ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்கு நம்ம அதை பார்க்கணும் அதை பார்த்து அதுலயே மயங்கி போயிடும். அது எப்படி உண்டாச்சு, அந்த பிரபத்திலே உண்டாச்சு. ஓகேவா, ஏஷா குணமயி பாரமார்த்திகி பகவன் மாயா ஏவ, இப்படிப்பட்ட குணமயமாக இருக்கக்கூடிய பாரமார்த்திகின்னு பதம் போட்டுனர். ஏன் பாரமார்த்திகின்னு பதம் போட்டுனர்னா உண்மை ரியல்னு அர்த்தம். அத்வைதத்துல ரியாலிட்டியை மூணா பிரிக்கிறார், பாரமார்த்திகம் வியாபகாரிகம் அப்புறம் பாரமார்த்திகம் வியாபகாரிகம் மூணாவது சேர்த்து எனக்கு ஞாபகம் வரல, அதான் உங்களை கேட்டேன். இல்லுசரி கம்ப்ளீட்லி இல்லுசரி இது மூணாவது இல்லாதது. அத்வைதிகள் என்ன பண்ணாங்க கேட்டா எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் நாங்கன்னு சொல்றேன், வியாபகாரிகம் எல்லாம் ஒத்துக்கிறோம், ஆனா பாரமார்த்திகமா கிடையாது, அல்டிமேட் ரியாலிட்டி கிடையாது, அல்டிமேட் ரியல் கிடையாது பட் ரியல் டு சம் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அபாரமார்த்திகம் அவள் என்ன சொல்றா, நாங்கள் ஜெகத்தை ஒத்துக்கிறோம், ஈஸ்வரனை ஒத்துக்கிறோம், எல்லாமே ஒத்துக்கிறோம், ஆனா வியாபாரிக தத்துவத்துல ஒத்துக்கிறோம். பிராதிபாசிகம் பேர், இன்னொன்னு பிராதிபாசிகம் பேர். பிராதிபாசிகம் வெறும் தோற்றம், இல்லுசரி அது. அப்புறம் வியாபாரிக்கம்ன்றது இருக்கும், ஆனா ஞானம் ஏற்பட்டது இருக்காது. பாரமாசிகம்ன்றது எப்பயுமே இருந்துருக்கும், சரியா? அதனால பாரமாசிகத்துக்கு இங்க போட்டு எப்படிப்பட்ட இங்க மாயான்றது பாரமாசிக்கு. 253 பேரா, ஏஷா குணமயி பாரமாசிக்கு பகவன் மாயா ஏவ. இப்படிப்பட்ட மாயை தான் உபனிஷத்து சொல்றது, மாயாம் து பிரகிருதி வித்தி இல்ல வித்யாது மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்றது. மாயைய என்னன்னு தெரிஞ்சுக்கோ, பிரகிருதி என்று அறிந்துகொள்ன்னு உபனிஷத் சொல்றது. மாயனன்ன பிரகிருதி அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. மாயினம், மாயினம் யாரு? மகேஸ்வரம். இப்ப மகேஸ்வரம்னா இங்க சுவாமி ஒண்ணு சொல்லல, தேசிகன் சொல்ல மகேஸ்வரம்னா சிவன் கிடையாதுன்னு. ஏன்னா லோகத்துல மகேஸ்வரன் சொன்னா சிவன் ஒரு இது இருக்கு, பிரபலமா வழக்கு இருக்கு. ஆனா மகேஸ்வரன்னா சிவன் கிடையாதுன்றதுல அது பெருமாள்னு சொல்றோம். அப்ப மாயினதுல என்னது? மாயத்தையும் சக்தியும் உடையவன் அர்த்தம், அந்த பிரகிருத்தியை உடையவன் அர்த்தம். அவனுக்கு மாயினம்னு, மாயின்னு பெயர். இத்தியாதிகள் அபிதீயதே அசியாக காரியம் பகவத் ஸ்வரூப ஸ்வரூப திரோதானம் ஸ்வஸ்வரூப போக்யத்வ புத்தி ச. இதனுடைய காரியம் என்னவா இருக்கு? ரெண்டா இருக்கு. பகவத் ஸ்வரூப திரோதானம், திரோதானம்னா மறைக்கிறது, மறைக்கிறது திரோதானம்னா. சதுஸ்லோகியில என்ன சொல்ற? சதுஸ்லோகியில புத்தி பண்ணச்சு மாயா ஜெகன்மோகினி இல்லையா, அது முந்தின வார்த்தை என்ன? யவனிகா மாயா ஜெகன்மோகினி, யவனிக்கான திரை. இந்த மாயை இருக்கு, உனக்கு திரையா இருக்கு, மறைக்கிறது. உனக்கு அர்த்தம் இல்ல. அப்ப பகவத் ஸ்வரூப திரோதானம், பகவான் ஸ்வரூபத்தை என்ன பண்றது? மறைக்கிறது. ரெண்டாவது ஸ்வஸ்வரூப போக்யத்வ புத்தி, தன்னுடைய ஸ்வரூபத்திலேயே போக்யத்வ புத்தியும் ஏற்படுத்துறது. ரெண்டு விஷயத்த பண்றது, ஒண்ணு உண்மையை மறைக்கிறது, இன்னொன்னு தன்னிடத்திலேயே போக்யத்வ புத்தியை உண்டு பண்றது. இது இந்த மாயா, அது பிரகிருதி. அத பகவன் மாயையா மோகிதம் சர்வம் ஜெகத்து, அதனால பகவானுடைய மாயினால மோகத்தில் உள்ள எல்லா ஜெகத்தும் பகவந்தம் அனவதிக அதிசய ஆனந்த ஸ்வரூபம் அபிஜானாதி. அவன் அந்த கேள்வி கேட்டானா அதுக்கு பதில். அதனால இந்த மாயை மறைக்கிறதுனால அவர் எவ்வளவு அனவதிக்கு அதிசயமா இருந்தா கூட அந்த மாயா சக்தினால தெரியறதில்ல, சரியா? மாயாவி மோச்சன உபாயமாக, மாயா விமோச்சன உபாயமாக. இப்ப மாயைக்கு விமோசனம் எப்படி அடைகிறதுன்னு கேட்டா, அது ரெண்டாவது பாகம் அந்த பத்தியத்தினுடையது. மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே, மாமேவ ஏ பிரபத்தியந்தே, என்னை மாம் ஏவ என்னையே எவர்கள் அடைகின்றார்களோ. விஷ்ணு போதம் முதன் மலால சொல்ல பேசுகிறவர், விஷ்ணு போதம் என்னை எவர்கள் அடைகின்றார்களோ அவர்கள் மாயையை கடந்தவர்களாக ஆகின்றனர். அதே மாதிரி ஆழ்வார் சொல்லச்சு, ஒன்றும் மாயம் செய்ய நினைன்னு சொல்லு. இனிமேல் மயக்காத மாமேவ சத்திய சங்கல்பம் பரம காரணிகம், நான் யார்? சத்திய சங்கல்பா. சத்திய சங்கல்பகான்னு சொன்னா உன்னை நிச்சயம் பண்ணிட்டா அது நடக்காம போவே போகாது, அந்த சங்கல்பமானது வீணா போகாது. சத்திய சங்கல்பம் பரம காரணிகம் ரொம்ப முக்கியம். எல்லாம் இருக்கு, கருணை இல்லாட்டி பிரயோஜனம் இல்லை, போய் சரணடைஞ்சு. அதனால பரம காரணியமா இருக்கக்கூடிய அனாலோசித விசேஷாசேஷ லோக சரண்யம், இவனுக்கு தான் நான் சரண்யன், இதுக்கு கிடையாது அப்படின்னு கிடையாது. மாதங்க மானுஷ பிதா விசேஷ ஹேத்துன்னு வரதராஜ வித்யாசரத்துல சொல்ற சத்வம் சயேவ. அதாவது அன்னைக்கு அந்த யானையை காப்பாத்தினதும், அன்னைக்கு யானையை காப்பாத்தினது அவன்தான் நீ. அன்னைக்கு இருந்த பக்ஷியும் அதே பக்ஷி தான், கருடன் இருக்கு. காப்பாற்றப்பட வேண்டியன்னு சொல்லிச்சு, சக்கரமும் அதே சக்கரம் தான். உபவாக்கியம் பௌதோப வாக்கியம் சொல்றாங்க, காப்பாற்றப்பட வேண்டியதுன்னு பார்க்கச்சே யானையும் ஒன்று நானும் ஒன்று தான். ஏன்னா காப்பாற்றப்பட வேண்டியதுன்னு சொல்லி ரட்சிக்கப்பட வேண்டியதுன்ற ஒரு டேக மட்டும் வச்சு பார்த்தோம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி இருக்குச்சு அது யானை நீ மனுஷன் அப்படின்னு நீ பேதம் பார்க்க முடியாதுன்னு கேட்கற சும்மா இருக்கு. ஏன்னா அவர் சொல்லலாம் அது யானைப்பா அதுக்கு ஒன்றும் தெரியாது பாவம், அதனால ஹெல்ப் பண்ண உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது, உனக்கெல்லாம் புத்தி இருக்கணும், ஏதோ உபாயத்தை பிடிச்சின்னு வா, இல்லை நீயே உன்னோட முயற்சியிலேயே உபாயத்தை பண்ணி தான் ஆகணும், இல்லை உன்னோட முயற்சியில துக்கத்தெல்லாம் போக்கிக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரட்சிக்கப்பட வேண்டியவன் பார்க்கச்சு நானும் ஒன்று தான் யானையும் ஒன்று தான் சொல்லணும். அது மாதிரி அனாலோசித இல்லையா எல்லாருக்கும் அனாலோசித எல்லாருக்கும் வித்தவுட் எக்ஸப்ஷன் அசேஷ லோக சரண்யம் எல்லாருக்கும் சரண்யனா இருக்கு. கையாது சுத்த வாயச தேசிகன் நிறைய இடத்துல எடுக்கிறார், யார் யாருக்கும் ஹெல்ப் பண்ணா டிஃபரன்ஸ் காட்டுறார். அசுரனுடைய பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணார், விபீஷனுக்கு ஹெல்ப் பண்ணார், வாயச இந்திரனுக்கு காக்கை வந்தவர் ஹெல்ப் பண்ணார், திரௌபதிக்கு அம்பரீஷ சபரி ஜடாயு இப்படி ஏகப்பட்ட விசித்திரமா எல்லா பிரகலாதம் தான் முதல்ல கையாது சுத்த பிரகலாதம் தான் கையாது சுத்தானே கையாதுன்னு அவனுக்கு பெயர். அப்படி எல்லாருக்கும் வெரைட்டி ஆஃப் பீப்புள் ஹெல்ப் என்ன தாத்திரம் கேட்டா நோபடி இஸ் அன் எக்ஸப்ஷன். அப்படி ஏ சரணம் பிரபத்யந்தே எவர்கள் உன்னை சரணம் அடைகின்றனரோ தே ஏதாம் மதியாம் குணமையும் மாயாம் தரந்தி என்னுடைய இந்த மாயை அவர்கள் கடக்கின்றனர். மாயா முத்திருஜிய மாமேவ உபாசதே இத்தியர்த்தக. அப்ப அவளுக்கு உபாசனை பண்ணி தரந்திக்கு சொல்லிட்டா இல்லை உபாசனோடதான் போக முடியும். என்ன என்ன வர்ஷிப் பண்றா, நம்மளால ஏன் வர்ஷிப் பண்ண முடியலன்னா நம்மளால ஏன் கொஞ்சம் நிமிஷம் போக்கஸ் பண்ண முடியலன்னா நமக்கு அந்த மாயினுடைய பாதிப்பு இருக்கு. ஏதோ ட்ரை பண்ற உட்கார முடியல அதனால. அப்ப அந்த மாயினுடைய இன்ஃபுளுயன்ஸ் குறைய குறைய நம்மளால உட்கார்ந்து உபாசனைய பண்ண முடியும் தப்பறி. கிமிதி பகவத் உபாசனா பாதினியும் பகவத் பிரபத்தியும் சர்வேன குருவந்தி இத்தியத்திர ஆக. இப்ப நம்ம எங்க இருக்கோம் நம்மளே பாத்துக்கணும். அதுல நாலு பேர் சொல்ற ஏன் வந்து இப்படி இதை எல்லாரும் பண்றது இல்லை, இந்த உபாசனைகள்லாம் ஏன் எல்லாரும் மேற்கொள்றது இல்லை, ஏன் எல்லாருக்கும் பக்தி இல்லைன்னா அப்ப அவரே சொல்ற நாலு விதமா இருக்காப்பா அப்படிங்கிற. முதல்ல பஜந்தே பக்தால சொல்லப்படுறது, அதுக்கு முன்னாடி லோகத்துல இதை பண்ண முடியாத நாலு பேர் இருக்கா. ஏன்னா பதினஞ்சாவது பத்தியம் நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக மாயாபகத ஞானாக ஆசுரம் பாவம் ஆசிட்டாக. நமாம் பிரபத்தியந்தே என்னை அடைவதில்லை யாரு துஷ்கிருதினக மூடாக, அடுத்து நராதமாக, அடுத்து மாயையா அபகிருத ஞானாக ஆசுரம் பாவம் ஆசிட்டாக. நாலு இது நாலு வியாக்கியம் பார்த்தாலும் தெரியும் நமக்கு யாரு மாம் துஷ்கிருதினக பாப கர்மான துஷ்கிருத தாரதமியாது சதுர்விதா இல்ல துஷ்கிருதினகன்றத மொதுவா இதுவா வச்சிருந்தோம்னா அப்ஜெக்டிவா வச்சிருந்தோம்னா பாப கர்மானகனா பாபங்களை புரிந்தவர்கள் துஷ்கிருத தாரதமியாது நாலு பேருமே பாபத்தை பண்ணவாதான். மூடாக நராதமாக மாயா அபகிருத ஞானாக ஆசுர பாவம் ஆசிதாக. நாலு பேருக்கு காமன் விசேஷனம் துஷ்கிருதினக நாலு பேரும் பாவம் பண்ணவா. நாலு பேரும் பாவம் பண்ணது ஏன் நாலு பேரா இருக்கான்னு கேட்டா தாரதமியம் இருக்கவா பண்ண பாவத்துல நிறைய பண்றதுக்கா கம்மியா பண்றதுக்கா டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நாலு மூடாக நராதமாக மாயா அபகிருத ஞானாக ஆசுரம் பாவம் ஆசிதாக இது. அதுல மூடாக யாருன்னா விபரீத ஞானாக, விபரீதமான ஞானத்தை உடையவர்கள் மூடாக. பூர்வோக்த பிரகாரேன மஸ்வரூப அபரிஞானாத் ஸ்வரூப அபரிஞானாத் பிராகிருதேஷு தம விஷயேஷு பிராகிருதேஷு எம் விஷயேஷு சக்தாக. மஸ்வரூப உபரிஞானாத் மஸ்வரூப அபரிஞானாத் இல்லை எல்லாரும் ஒரே புஷ்பம் வச்சுருக்குமா வேற வேக்கரம் இல்லை. உங்களுக்கு ராமகிருஷ்ண மட்டில் போட சொல்லுங்க, ராமகிருஷ்ண மட் போட புஷ்பம் தானே அது, அது இல்லை இல்ல ஒரே இதா இருக்கும். சரி அவ என்ன நினைக்கிற அப்படின்னா இந்த பிராகிருத்தமான விஷயங்கள் இருக்கணும் அதுலயும் ஈடுபாடு உடையவர்கள் முதல்ல மூடாக. பூர்வோக்த பிரகாரேன பகவத் சேஷத்தைக்கு ரசம் ஆத்மானம் போக்ய ஜாத்தம் சேஷத்தையா மன்னியமானாக. பகவானுக்கு சேஷனா இருந்து இவைகள்லாம் அனுபவிக்கின்ற எண்ணம் இல்லாம என்ன பண்றா ஸ்வசேஷத்தையா தங்களையே மாசஸா நினைச்சுண்டு எல்லாம் இருக்கிறதுனா யாருக்கு இருக்கு, எல்லாம் எனக்கு தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன். இவைகள்லாம் எனக்காக தான் இருக்கு, எனக்கு மேல எந்த விஷயம் எந்த ஒரு சக்திக்கும் இதெல்லாம் இல்லை, இருக்கிறது எல்லாமே எனக்கு போக்கியமா இருக்குன்னு நினைச்சிருந்தேன். ஒரு பாசனம் இருக்கு சட்னியாம வரல. அப்ப முதல்ல என்ன இருக்கு கேட்டா, எம்பெருமானம் வந்து எல்லாத்துக்கும் சர்வ விஷயம் நினைச்சுக்காம, இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவனுக்கு போக்கியம் நினைச்சுக்காம, எனக்கு மட்டுமே எனக்கே நானே சுதந்திரமா இவைகளுக்கு எனக்கு மட்டுமே போக்கியமா இருக்கு நினைச்சிருக்கிறவா. நராதமாக சாமானியன ஞாத்தேயபி மத் ஸ்வரூபே மதோன்முக்கிய அனர்காக. நராதமாக கொஞ்சம் பெட்டர், அவளுக்கு சாமான்யமா பகவான் இருக்காருன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்குன்னு. இருந்தாலும் அந்த சொரூபத்துல அவளுக்கு ஈடுபாடு இல்லை, இருக்கான்னு சொல்றா. இப்ப சாங்கியம் ஒத்துட்டு இருக்க மாதிரி, பிற்காலத்து சாங்கியம்னா இப்ப பாரு கேள்வி கேட்டுல இருக்கா, உங்க மதத்துல ஈஸ்வரன் இருக்காரா இல்லையா, ஈஸ்வரன் இருக்காரு இருக்காருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல கேள்வி கேட்காத, இருக்கார் ஏதோ பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன பண்றான், அதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு இல்லை, மூணாவது மாயையா அபசிருத ஞானாஹது மத் விஷயம் மத் ஐஸ்வர்ய விஷயம் ஞானம் பிரசுதம் ஏஷாம் தத் அசம்பாவனா பாதீபிஹி கூட்டயுக்திபிஹி அபசிருதம் தே ததோக்தாஹ. இந்த மாயா அப்படிங்கிற ஞானம் யாருன்னா தெரிஞ்சுக்கிற முதல் எல்லாத்தையும், மத் விஷயம் மத் ஐஸ்வர்ய விஷயம் எம்பெருமான பத்தி தெரிஞ்சுக்கிச்சு. அவனுக்கு என்னென்ன பார்த்தோம், நம்ம ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய எல்லாம் இருக்கணும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டானா, இந்த மாதிரி யார்டையும் மாட்டிக்கிட்டான். யாருக்கிட்ட ரசம்பாவனா பாதிபிகின்னு சொன்னா அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ற குரூப் இருக்கு, எத்தனை பிரெயின் வாஷ் பண்றதுன்னு குரூப் இருக்கும். எல்லாத்தையும் ஒத்துட்டு ஒழுங்காக இருந்தால் கூட அவகிட்ட போய் மாட்டிண்டு அவள் சொல்ற ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் ஆமா எல்லாம் கரெக்டாக தானே அப்படின்னு ஒத்துக்காத. முதல்ல ஒத்துன்னுட்டு அப்புறம் யார்கிட்டயோ போய் பிரெயின் வாஷ் ஆகி அதெல்லாம் கிடையாதுப்பா, வெறும் பிரம்மம் தான் இருக்கு, இதெல்லாம் போய் இதெல்லாம் வந்து வியாபாரிக்கம் தான் சொல்ற வச்சுக்கலாம். அந்த ஆர்குமெண்ட்ல கேட்கறது நல்லா இருக்கும், முதலே சொன்னமா இல்லையா, தசமஸ்தோமதி சப்த ஞானமானது பிரத்யானத்தை ஏற்படுத்தமா விசாரம் பண்ணி வச்சுக்கோங்க. அவளுக்கு அனுகூலமா இருக்கிற எக்ஸாம்பிள் அவ சொல்லுவா. இப்ப முன்னமே சொன்னோம் வேதமானது தேவையா இல்லையன்னா அதுக்கு ஒரு கதை கொடுக்க தான் சொல்ற. எப்படி காட்டு தீ வந்து காட்டக்கூடிய விஷம் உள்ள எல்லாத்தையும் அழிச்சது அப்புறமா அப்பமா அந்த தீக்கு அவசியம் இல்லையே, நெருப்பு தேவையா இல்லையா, நெருப்பு எது எது தேவை, கரண்ட் போச்சுன்னா அந்த யூபிஎஸ் ஏதோ வசதியோ கரண்ட் போனதுக்கு அது தேவை, கரண்ட் போகவே போக வந்துட்டுனா அது தேவையே இல்லையே, அது கரண்ட் இல்லாதப்ப அது ஹெல்ப் பண்ணிட்டு இல்லையா. அஞ்ஞானத்துல இருந்தோம் அப்ப வேதமானது ஞானத்தை ஏற்படுத்துது, ஞானம் ஏற்படுத்தின அப்புறமா எதுக்கு அது தேவையில்லை அப்படி ஒரு வாதம். நமக்கு ஆமா இல்ல கரண்ட் தானே அப்படின்னு தோணும் இல்ல. இப்ப நீங்க படகுல நதியை கடந்து போகணும் உங்களுக்கு சரியா, நதியை கடந்து போகணும் படகுல கடந்து போயிட்டு அப்புறம் படகத்தெல்லாம் திரும்பி போகல, படகை நான் கடந்து வந்திருக்கேன் ஒரு சென்டிமெண்ட், இந்த படகை ஹெல்ப் பண்ணிட்டு அப்படின்னு யாராவது ஒருத்தன் போற இடத்துக்குலாம் படகத்தில் திரும்பி போனேன், நதியை கடந்து போயாச்சு, இருக்கிற ஒரு நதி தான் கடந்து போயாச்சு, நதியெல்லாம் வரப்போறதுல இனிமேல் இது தேவையில்லையே. இந்த மாதிரிலாம் ஆர்குமெண்ட் கொடுத்து நம்ம கிட்ட யாராவது பேசுறா வச்சுக்கோ, மதம் மாற்ற மண்டல் எல்லாம் மெவி பண்ற மதம் மாற்றம் பண்ற ரிசர்ச் பண்ணிட்டு வந்து பேம்ப்ளெட் அடிச்சு வந்து கொடுத்து இங்க பாரு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு. நமக்கு நம்ம துக்கத்துல இருப்போம் அப்ப, ஆமால என்ன துக்கத்தை எந்த கண்டோ பத்து வருஷமா அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் ஒண்ணும் நடக்கல, அந்த மாதிரி இவ்வளவு விதத்தில் இருக்கா. அப்ப அவர்கள்லாம் போயிட்டு இங்க வா இதெல்லாம் நடக்கும்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் விட்டு போக தெரியாத இருக்கா. அப்ப அந்த மாதிரிதான் அவன் கலிபுலா இருக்க பீப்புள் எல்லாம் பிடிப்பா போய், யாருக்குள்ள ஸ்டடி மைண்ட் இல்லையோ இவெல்லாம் பிடிப்பா போயிட்டு. அந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் இருக்கு. இப்ப சப்த ஞானமானது அர்த்த ஞானத்தை ஏற்படுத்தாது, அதாவது வாக்கிய ஞானம் அனுபவம் ஒன்று இருக்கு, புக்கில் படிக்கிறது ஒன்று இருக்கு. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது சொன்னமா இல்லையா, என்ன அர்த்தம் பண்ணு ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னா புக்ல இருக்கிற படமா இருக்கிற காய்கறி இருக்கணும், என்ன சுரக்காரன்னா வரைஞ்சு காட்டிருக்கான், பண்ண முடியாது, போயிடும் படுத்து போட போயிடும், அது பண்ண முடியாது. ஆனா முடியுன்ற அது ஒரு எக்ஸாம்பிள். எப்படி எக்ஸாம்பிள்னா தசமஸ்தோமதி, தசமஸ்தோமதி எக்ஸாம்பிள் இருக்கு, தசமஹா ஸ்தோம் தசமஹா அசி தசமஸ்தோமதி. ஒரு பத்து பேர் வந்து நதியை கடந்து போறா, திருப்பி நதி எக்ஸாம்பிள் தான், நதியை கடந்து போய் எல்லாம் வந்துட்டோமா பாருக்கோன்ற, நான் என்றேன் என்றான், என்னட்டு ஒன்பது பேர் தான் இருக்கோன்றான், தானே விட்டுடுறான். திருப்பி நீ என்னடான்ற, அவன் என்ற ஒன்பது பேர், பத்து பேர் என்ற ஒன்பது பேர் தான் இருக்கா, எல்லாமே துக்கம். எவனோ ஒருத்த போயிட்டு நதியே பார்த்துட்டு இருக்க, அப்போ அவங்க படிக்கிற ஒருத்தர் வேற என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டா, இல்லை நாங்கள் பத்து பேர் வந்தோம், ஒன்பது பேர் தான் ஒருத்தர் கவனம் அப்படின்ற. அப்பா அவர் சொல்ற, நீ என்ன நான் சொல்றேன்ற, அவன் ஒன்பது அப்படிங்கிறான், அப்ப நீ தானே அந்த பத்தாவது ஆளுன்றான். இப்ப ஞானம் ஏற்பட்டதா இல்லையா, ஒரு ரியலைசேஷன் ஏற்பட்டதா இல்லையா பத்தாவது ஆள் நான்? அப்ப அது மாதிரி அகம் பிரம்மாத்தின்னு சொன்னா ஞானம் ஏற்பட்டு என்ன ஒரு கதை, இப்ப கன்வீன்சிங்கா இருக்கா இல்லையா? இது வரைக்கும் நான் தான் தன்மம் தெரியாம இருந்தேன். இப்ப ஒருத்தர் கேட்கலாம், குரு வந்து சத்து பிரம்மாசின்னு சொன்ன உடனே எப்படி அகம் பிரம்மாசி ஞானம் ஏற்படும் கேட்டா, இந்த கதை வந்து கன்வீன்சிங்கா இருக்கே பாருங்க, நீங்க தலையாட்டல் பாருங்க அவமா. எல்லாருக்கும் அவாவா சம்பிரதாயத்தை அவாவா சொல்றதுக்கு கதை இருக்கு, கன்வீன்சிங்கா இருக்கு. அப்ப அந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டு கட்சி மாறினவா, சரியா? அதெல்லாம் கண்டனம் இருக்கு எல்லாத்துக்குமே. அந்த இடத்துல அவன் ஒண்ணுமே தெரியாம வந்து இல்ல, யாருக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இங்க சொல்லப்படுற பிரம்ம விஷயம் வேற, ஜீவாத்ம விஷயம் வேற, அப்படி வேற பிரம்மமா ஒருத்தன் தான் தெரிஞ்சு முடியாது. அப்படிலாம் நம்ம கவுண்டர் ஆர்குமெண்ட்ல வச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த கதையெல்லாம் கேட்கச்சு சுவாரஸ்யமா இருக்கு. அந்த மாதிரி கேட்டு மாறினவா, கூட்ட யுக்தி பிகி, கூட்ட யுக்தி பிகினா பொல்லாத இது, தேசிகள் வந்து கண்டனம் பண்ற வீரர், இந்த மாதிரி வாதம் பண்றவாள்லாம் மாயாவாதி விவாதி இருக்கும்னா, கலி கலுஷ வசா சூன்யவாதி மாயாவாதி சமோதே, மாயாவாதே சமோதே, கலி கலுஷ வசா சூன்யவாதி விவாதே அபிவாதே சூன்யவாதம் மாதிரி தர்மத்ரான யோபூத் அப்படின்னு வருது. அது வந்து சப்த சப்தரத்ன மாளிகால் தேசிகள் எழுதல, தேசிகனை பத்தி அவர் சிஷ்யர் எழுதிட்டார். பட் இதுல எத்தனை சப்தத்தெல்லாம் வீரர், பயங்கரம் வீரர். ஆசுரம் பாவம் நாலாவது ஒருத்தர் இருக்கா, ஆசுரம் பாவம் ஆசிதா தூ மத் விஷயம் மத் ஐஸ்வர்ய விஷயம் சே ஞானம் சுகிருடம் உபபன்னம் ஏகாம் துவேஷாய ஏவ பவதி தே ஆசுரம் பாவம் ஆசிதாக. ஞானம்னு பார்த்தா ஆசுரம் பாவம் இருக்கிறது தான் ஞானம் பூர்த்தியா இருக்கு, அவள் தெரிஞ்சிருக்கு பெருமாளை பத்தி தெரியும், எல்லாம் தெரியறது. ஆனாலும் என்னால ஒத்துக்க முடியாது, அவன் எனக்கு துவேஷம், அந்த மாதிரி இருக்கா. அதுக்கு எக்ஸாம்பிள் தேசியம்னா ராவணாதிகள்லாம், ராவணன் சொல்றான், ராமாயணத்துல வச்சனம் இருக்கு, நோட் பண்ண வந்து போயிட்டேன், என ரெண்டா வெட்டி போடுங்க, அப்பவும் என்னால இந்த காரியத்தை பண்ண முடியாது, என்னன்னா போய் ராவணன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதோ, இல்ல போய் விபஜேயம் என்ன ரெண்டா வெட்டி போடுங்க, கண்ணுல வெட்டி போடுங்க, அப்பவும் என்னால அதை பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆசுர பாவம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ரைட்டு, இருந்தா என்னால வந்து சீட்டை அனுப்ப முடியாது, எல்லாம் உபதேசம் பண்றா, அப்படி இருந்தாலும் ஒத்துக்க முடியாது, ஏன்னா ஒரு துவேஷம். அப்படிப்பட்ட ஏஷாம் துவேஷாய ஏவ பவதி தே ஆசுரம் பாவம் ஆசிதாக, உத்தரோத்தராக பாபிஷ்டதமாகனு போட்டுனர், உத்தரோத்தராக பாபிஷ்டதமாக, அதிகமா பாப்போம்னா கடைசியில் தான் இருக்கான், ஆனா ஞானமும் அவன் அதிகமா இருக்கு, அவன் தெரிஞ்சிருக்கு எல்லா விஷயமும், தெரிஞ்சிருந்தாலும் முடியாது, என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்படி ஒண்ணு பார்க்கலாம், எடுத்துக்கலாமா, ஒரே சொல்ல மாத்தலாமா, கெட்டது நல்லது நல்லது பற்றி நிறுத்திப்போம். இது வரைக்கும் நம்ம அடுத்து இருக்கு, சத்ருவிதா பஜந்தே மாம் ஜனாஹ சுகதோர்ஜினா சுகதினோர்ஜினா ஆர்த்தோ ஜிஜ்ஞாசிரர்த்தார்த்தி ஞானீச பரதர்ஷப. பதினாறாவது பேஜ் 256 எடுத்துருந்தோம் வியாக்கியானம். சுகிருத்தினா அங்க துஷ்கிருத்தினோன்னு போட்டார், நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக, இங்க சுகிருத்தினு போட்டார், யாரு புண்ணிய கர்மான, புண்ணிய கர்மாவை பண்ணவா மாம் என்னை சரணம் உபகம்ய மாமேவ பஜந்தே, என்னை சரணமடைந்து என்னையே பஜிக்கின்றனர். தேஜ சுக்ருத தாரதமியேன சதுர்விதாஹா. எப்படி அங்க துஷ்கிருத தாரதமியேன அவ சதுர்விதால இருந்தாலோ, அதே மாதிரி இங்கேயும் அவ பண்ண புண்ணியத்தினுடைய வசத்தினால நாளா இவாள் இருக்கா. சுக்ருத கரியஸ்தேன, கரியஹனா ஹெவினஸ் ஜாஸ்தி அர்த்தம். சுக்ருதம் அதிகமா பண்ணதுனால பிரதிபதி வைசேஷியாத்து உத்தரோத்தர அதிகதமாக பவந்தி. புண்ணியமானது நிறைய பண்ணிருக்கிறதுனால அந்த கிரேட்னஸும் அவளுடைய அறிவும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமா இருக்குது தாத்பரியம். அதுல ஆர்த்தக முதல்ல ஆர்த்தன், ஆர்த்தன்னா யாருன்னா இருக்கிற செல்வத்தை இழந்துட்டு இருக்கிறார். தங்கிட்ட எங்க ஏதோ செல்வம் இருக்கு, ஏதோ இருக்கு, சொத்து இருக்கு. பிரதிஷ்டாஹீனா பிரஷ்ட ஐஸ்வர்யா, பிரஷ்ட பிரஷ்டனா நழுவின நழுவின பிரஷ்ட ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யத்தை இழந்துட்டான். இன்னொரு ஸ்தானத்துல இருந்தா உத்தியோகத்துல இருந்தா உத்தியோகத்துல எடுத்துக்கிட்ட ஒரு வருஷ காலமா, அப்ப அவன் என்ன பண்றான், போய் திருப்பி பெருமாள் போய் சொல்லிக்கலாம், எனக்கு எப்படியா அந்த உத்தியோகம் திருப்பி கிடைக்கணும். அப்படி புனக தத் பிராப்திக்காமக, எதை இழந்தானோ அதை மீண்டும் அடைவதற்கு ஆசை ஒரு கொண்டவன் ஆர்த்தக. அர்த்தார்த்தி யாருன்னா இல்லவே இல்லை அவங்கிட்ட அப்பிராப்த ஐஸ்வர்யத்தையா, இது வரைக்கும் இல்லவே இல்லை, இல்லாதத கேட்கறான். யோகக்ஷேமத்துக்கு அப்படியே ரிலேட் ஆகும். யோகக்ஷேமம் சொல்லிச்சு, இல்லாதத சேர்க்கறது யோகம், இருக்கிறத காப்பாத்துறது க்ஷேமம். இப்ப இவன் என்ன பண்றான், இல்ல அவங்கிட்ட அப்பிராப்த ஐஸ்வர்யத்தையா, இது வரைக்கும் அவன் சொத்தே இல்லை, அப்ப அதை அடையறதுக்காக போய் பிரமாதம் செய்கிறான். ஐஸ்வர்ய காமக தயோஹோ முகபேத மாத்திரம், ரெண்டு பேரும் ஆக்சுவலா சும்மா ஒரு டிஃபரன்ஸ் தான் அவளுக்குள்ள, ரெண்டு பேரும் ஒரு குரூப் தான். ஆக மொத்தம் அர்த்தார்த்தி ஏதோ வேந்தரவா ரெண்டு பேருமே, அர்த்த காமபராக ரெண்டு பேருமே. ஐஸ்வர்ய விஷயத்தையா ஐக்கியாத்தி ஏகையேவ அதிகார, அப்படி ஒரு டிஃபரன்ஸ் சொன்னா கூட ரெண்டு பேரும் ஆக்சுவலா ஒரே குரூப் தான். ஆக மொத்தம் அவன் என்ன பண்றான், எதுவும் எதிர்பார்த்து பெருமா விஷயத்தை எதிர்பார்த்து பெருமாள் சொல்லிக்கிறான். ஒண்ணு வச்சிருந்தது போச்சுன்னு வரான், இல்ல இல்லவே இல்லைன்னு வரான். ரெண்டு இப்ப ஜிஜ்யாசனா யாரு, பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப அவாப்திச்சு ஞானமேவ அச்ச சுரூபம் இது ஜிஜ்யாசு இது உத்தம். ஜிஜ்யாசனா யாருன்னா அவன் தன்னைத்தானே அழிஞ்சுக்கிறதுக்காக பெருமாள்றான். பிரகிருதி வியுக்த சுரூபம், பிரகிருதி தான் நான் பாடாபடுத்தின்னு இருக்கு, அவன் பிரகிருத்தியை விட்டு நான் தெரிஞ்சிருந்தா போறோம் அப்படின்னு பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப அவாப்தி இச்சுகு. பிரகிருத்தியை காட்டிலும் வேற இருக்கிறதுக்கு எனக்கு இருந்தா போறோம், அதை அடைவதற்கு ஒரு ஆசை. ஞானமே ஆசைஸ்வரூபம், இதுக்கு ஞானம் தானே தேவை, ஞானஸ்வரூபம், அந்த ஞான சுரூபமா இருந்தா போறோம். பகவான் அடையணும்னு அவளுக்கு ஆசை இல்லை. ஓகேவா, ஞானயோகம் பண்ணி வரலாம், இல்ல ஞானயோகம் பண்ணியும் திருப்பி அதுலேயே இருக்கிறதுக்காக பகவான வேண்டலாம். அப்படிப்பட்டவன் ஞானீச்ச இதஸ்பன்யாம் பெக்கத்தின் வித்தி மே பராம். இப்ப பார்த்தோம் இல்லையா அஞ்சாவது ஸ்லோகத்தை சொன்னார், இதை காட்டிலும் ஒரு அந்யாம் பெக்கத்தி இருக்கு, அது என்னுடையதுன்னு சொன்னாருன்னு இத்தியாதினா அபிஹித பகவத் சேஷதைக ரசாத்ம ஸ்வரூபவித்து பிரகிருதி வியுக்த கேவல ஆத்மனி அபரியவசியன்னு பகவந்தம் பிரேத்துரு பகவந்தம் பரம் அப்பிராபியம் மன்வானக, அது பரமப்பிராபியம் மன்வானக. பகவான பரமப்பிராபியம் வெறும பிரகிருதி வியுக்த ஒரு சொரூபம் நிலைமை இருக்கு, அது வந்து எனக்கு ருச்சி இல்லை அதுல, அதையும் தாண்டி பகவானை அடையணும். பரமப்பிராபியனா இருக்கக்கூடிய பகவானை அடையணும்னு நினைக்கிறான்னா யாரு, ஞானி. இப்ப என்ன சொல்ற அடுத்ததுல தேசாம் ஞானி நித்தியுக்தா, இதுல ஞானி இருக்கானே அவன் தான் எனக்கு பிரியன் அப்படின்னு பதினேழு சொல்ல போறார். பதினாறு வரைக்கும் பார்த்துருக்கோம் நம்ம இன்னைக்கு, பதினேழு வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அவைகள்ல அந்த ஞானியை பத்தி சொல்லப்படுற எல்லாருமே எனக்கு வேணும்தான், இருந்தாலும் ஞானியது ஆத்மையில மே மதம் அப்படின்னு சொல்லப்படுற மேல ஜிஞானே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.